ாய பக்தி பரிபூதம் அனர்கசீலம் கோபாதேசம் குருமாஸ்ரயாம ஸ்ரீமதே கோபாதேசிக மகாதேசிகாய நமஹ. லக்ஷ்மீநாசமாரம்பாம் நாதயாமன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது என்பதான ஆச்சாரிய பரம்பரைய எம்பெருமான் ஒரு உன்னதமான சித்தாந்தத்தையும் உருவாக்கி கொடுத்து தாயார் பிரதம ஆச்சாரியனாக நியமித்து எம்பெருமான் நமக்கு அஸ்மத் குரு அப்படின்னு நம்ம பிரார்த்திக்கிறோமே, அந்த குரு பரியந்தம் நமக்கு தைலதாராவது என்பதாக ஒரு தொடர்ச்சியான ஒரு நிகழ்வை சம்பவத்தை அனுபவத்தை கொடுத்து இந்த சம்பிரதாயத்தை சம்பரட்சணம் பண்றான் எம்பெருமான். அப்பேற்பட்டதான இதற்கு முன்னாடி இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் இல்லையா அப்படின்னா இருந்தது, வைஷ்ணவ சம்பிரதாயமாக இருந்தது, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமும் இருந்தது இல்லாமல் இல்லை. பகவத் ராமானுஜர் தர்சன ஸ்தாபகராக யதிராஜ சர்வபௌமர் அப்படி சம்பிரதாய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆள்வதற்காக ஆச்சாரிய பீடமாக எம்பெருமான் பாஷ்யக்காரர் நியமித்தான். அப்ப நம்மாழ்வார் முதற்கொண்டு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சம்பிரதாயத்தை எம்பெருமான் என்ன பண்றான்னா லக்ஷ்மிநாத சமாரம்பாம் அப்படி லக்ஷ்மிகிட்டேந்து ஆரம்பிக்கிறான். நாத யாமுனர் அப்படி என்பதாக நாதமுனிகள் யாமுன முனிகள் பிற்பாடு இந்த ராமானுஜ முனி என்பதாக இதற்கு நடுவிலையும் ஒரு கோர்வையை கொடுத்திருக்கார். இருந்தாலும் எம்பெருமான் ஒரு சிலர் சிலரை பிராதான்யப்படுத்தி அந்த சம்பிரதாயத்தை அதை எப்படி அனுசந்தானம் பண்ணணும் என்பதாக இப்ப கூட பார்ப்போம். ஒரு கோரிக்கையை வைக்கிறோம், இல்ல ஒரு நிகழ்ச்சி நடந்துருக்கு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா முதல்ல என்ன சொல்லுவார் ஒருத்தர், அதோட தாத்பரியத்தை சொல்லுவார். அதுக்கு அடுத்து பின்னாடி வந்தவாள் என்ன சொல்றார், நாங்கெல்லாம் அதை வழிமொழிகிறோம், அந்த கோரிக்கையை வழிமொழிகிறோம் அப்படிங்கிறார். அப்புறம் என்ன எல்லாரும் பார்த்துக்கிறார், எல்லாரையும் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஆட்சேபனை இருக்கா அப்படின்னா எல்லாரும் ஏகோபித்தம் மனசோட அதை ஆமோதிக்கிறோம் அப்படின்னு சொல்றாளா இல்லையா. அந்த ரீதியில எம்பெருமான் அப்படி தாயாரை வழிமொழிஞ்சு பின் ஒவ்வொருத்தராக காண்பித்து கொடுக்கிறானாம் நம்மாழ்வார் பரியந்தம். நடுவில் விசக்ஷணர் இருக்கார், நம்மாழ்வாருக்கு அப்புறம் மதுரகவிகள், இப்படி நாதமுனிகள் ஈஸ்வரமுனிகள் அப்படியே எம்பெருமான் சம்பிரதாயம் அப்படி பல்லி பெருகி அது எப்பேற்பட்டதான சம்பிரதாயம் அப்படின்னா சுவாமி தேசிகன் பரியந்தம் அப்படி சாட்சாத் எம்பெருமான் ஒன்று தானாக அவதரிக்கிறான். இல்லாவிடில் தாயாரெல்லாம் அனுபவி அப்படி அவதாரம் பண்ண வைக்கிறான். இது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் வந்ததுக்கு காரணமே தாயாரை தான் பிரவர்த்திக்கிறான். தாயார் என்ன பண்ற, அப்பா நிறைய விபவாவதாரங்கள்லாம் எடுத்த, இந்த விபவாவதாரத்தால யாரும் ரஷணம் பண்ண, கிராக கஸ்தே கஜேந்திரே அப்படின்னு வராகாவதாரம் எடுக்கிற, வராகாவதாரம் எடுத்து என்ன பண்ண அப்படின்னா அங்க ஒரு உபதேசம் அங்க ஒரு சரமஸ்லோகம் கொடுத்தான். என்னாச்சு அப்படின்னா அது கடற்கரை வார்த்தையாயிற்று என்பதாக விப்ரலம்பத்துல அந்த வார்த்தை வந்தது, அதனால அது நிக்கல அப்படிங்கிறாளாம். ஏன் அப்படி அப்படின்னா தாயார் கேட்கிறா, என்ன மட்டும் காப்பாத்தினா போறாது, பூமாதேவி சரியா பூமாயசியா புவனம் அகிலம். தாயார் என்ன பண்ற, இத்தனை பேரும் காப்பாத்தணும், நான் உண்டி ரஷணமானா போராது, எம்பெருமானே வராக எம்பெருமானே இத்தனை பேரையும் காப்பாத்து அப்படிங்கிறானாம். இத்தனை பேரையும் காப்பாத்து அப்படிங்கச்சே என்ன ஆறுது அப்படின்னா, தாயார் சொல்ற, பெருமாள் சொல்றான, அதற்கு ஒரு வழியெல்லாம் சொல்றேன் அப்படிங்கிறான். அதுதான் நம்பாடுவான் சரித்திரம்லாம் கேட்டோம். அந்த ரீதியில கானாமிருதமாக தபஸெல்லாம் ஒரு காலம் முடிந்தது. தபஸுக்கு அப்புறம் அடுத்த காலம் ஆரம்பிக்கிறது. அடுத்த காலத்தில் என்ன சொல்றான் எம்பெருமா அப்படின்னா, போதுண்டாப்பா, நீங்களாம் தபஸ் பண்ணி உங்களை சம்ரட்சணம் பண்றதுக்காக நான் அவதாரம் எடுத்து இவாழ்க்கேந்து ரஷணம் பண்றதுக்குள்ள ஏன் பாடு போதும் போதுன்னு ஆறுத, இனிமே தபஸெல்லாம் வேண்டாம் அப்படின்லாம் உட்காந்து ரொம்ப நிஷ்டையில உட்காந்து தபஸ் பண்ணாதவங்க இதுக்கு போறாத குறைக்கு இது என்ன ஆறுது அப்படின்னா, இந்திரனுக்கு வயிறு எறியறது. ஏன்னா அவனுக்கு உடனே நம்ம சீட்டு போயிருமோ, ஏன் நம்ம பக்கத்துல பாக்குறோம் ஒரு ஆபீஸ்ல ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு பெரிய செட்டப்ல எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ஆபீஸ்ல, நன்னா அக்கௌண்டன்ட், ரொம்ப நாளத்து அக்கௌண்டன்ட் உட்காந்து கணக்கெல்லாம் எழுதின்ற பேர், நேற்றுக்கு எஃப்சிஏ ஏசிஎஸ் என்னென்னமோ விதவிதமா படிச்சுட்டு ICW எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துட்டு, சார் இது இப்படி கணக்கு போட்டா இன்னும் சீக்கிரமா வருமே அப்படிமா, இவருக்கு ஒரு மாதிரியா இருக்கும், நம்ம ஒரு வழியில பண்ணிட்டு இருக்கோம், இவன் ஷார்ட் டேம்ல சொல்றானே அப்படிங்கிற மாதிரி. நன்னா ஜனராசரியோட நல்ல மனுஷாலா இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணுவான் உடனே ஏத்துன்னு தட்டி கொடுத்து, ஆஹா நன்னா பண்ணாப்பா, இப்படிதான் நிறைய காரியம் பண்ணணும், நன்னா பண்ணு போய் எஜமான் சொல்லுவான், ரொம்ப நன்னா உத்தியோகம் பண்ற அப்படின்னு. அதே ஜலசி இருக்கிறவன் தான் என்ன பண்ணுவான், ஐயோ அவனுக்கு ஒன்றும் தெரியல, புதுசு புதுசா ஏதோ சம்பிரதாயம் சொல்றான், விதி விதமா சொல்றான், நமக்கு கணக்குக்கு ஒத்து வராது, தப்பா போயிடும், கரெக்டா இருக்கும் தப்பா போயிடும் அப்படின்னு பயமுறுத்துவானா. அந்த மாதிரி எம்பெருமான் என்ன பண்றான், பார்த்தான் இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன் அப்படின்னா, நிஷ்டையில உட்காந்து தபஸ் பண்றான், நிஷ்டையில உட்காந்து தபஸ் பண்ணானா இவனுக்கு நிஷ்ட சாதிச்சுருத்து, அடுத்தது பலன்தான் வரணும். ஆனா என்ன ஆறுது அப்படின்னா, இது முதல்ல இந்த தாபம் ஆறுது, அப்படி மேல போறது, மேல போச்சுன்னா முதல்ல இந்திரனை தான் பாதிக்கிறது, இந்திரனால அந்த சீட்ல உட்கார முடியல. அங்க உடனே நாரதர் வர்றார், நாரதர் வந்தோடனே என்ன ஆறுதுன்னா, ஏண்டாப்பா நீ மாட்டும் இப்படி செவனேன்னு உட்காந்துட்டு அப்படி திலோத்தம ரம்ப ஊர்வசின்னு இப்படி எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கியே, நன்னா இருக்க ராஜ்யம், உன் ராஜ்யம் உங்ககிட்ட இருக்க வேண்டாமா அப்படிங்கிறார். அவனே சும்மா இருந்தாலும் இவர் கிளப்பி விடுறாரு. உடனே அவன் என்ன, ஏது, ஏன் சுவாமி என்னால உட்கார முடியல, நிஜமா தான் ஒரு மாதிரி ஆடுறது சீட்டெல்லாம் அப்படிங்கிறார். உன் சீட்டை காப்பாத்தணும்னா அங்கப்பா கீழே தபஸ் பண்றாம்பார் அப்படின்னா, யாரு, பிரகலாதன். அந்த மாதிரி விதவிதமா எத்தனையோ நிஷ்டாலாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, இதெல்லாம் காமிக்கிறாராம், காமிச்சு அவள்கிட்ட போய் பார்த்துக்கோ, இல்லாட்டி ஓ சீட்டு அப்படிங்கிறாலாம். அந்த மாதிரி எம்பெருமான் பார்த்தான், ஐயோ பாவம், இவனையும் ரட்சணம் பண்ண முடியல, ராட்சசனையும் காப்பாற்ற முடியல, தேவர்களையும் காப்பாற்ற முடியல, இந்த சேதனர்களையும் காப்பாற்ற முடியல. சேதன நிஷ்டையா அவன் மாட்டும் சாது, எங்கேயோ ஒரு ஊழே மூலையில உட்காந்து அனுஷ்டானத்தை பண்றான், அவனை பண்ண விடுறாளா, பண்ண விட மாட்டேங்கிறான், இந்த ஸ்திதியா இருக்கு. எம்பெருமான் பார்த்தான் இதெல்லாம் சரிபட்டு வராது, சேதனர்களுக்கு ஆச்சாரியத்துவத்தை நான் ஏற்பாடு தரேன், நான் வந்து ஒவ்வொரு தரம் காப்பாத்தியும் பிரயோஜனப்படல, என்னால நீ என்ன பண்ற அப்படின்னு அப்படி பெரிய பிராட்டியார் திரும்பி பாக்குறானா. அவருடனே ஏற இறங்க அவரை பாக்குற, இத்தனால எல்லாருக்கும் உபதேசம் பண்ணியே அதோட நிறுத்திக்க வேண்டியதானே, எங்கிட்டயும் உபதேசமா அப்படின்னு ஒரு பார்வை பாக்குறாளாம். அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. சரி இந்த பக்கம் பூமாதேவிட்ட சொன்னா கேட்டுப்பா, அவதான் ரொம்ப பொறுமை ஜாஸ்தி அப்படின்னு திரும்பி பாக்குறாளாம். என் பொறுமைக்கும் ஒரு எல்லாம் உண்டு, என்கிட்டயும் உன் உபதேசமா சுத்தம், ரெண்டு பேர்ட்டையும் ஒன்றும் வேலைக்காகல, திரும்பி திரும்பி பார்த்தா ஒன்றும் முடியல, கடைசியில் பட்ட மகிழ்ச்சி இந்த பக்கம் அடுத்ததா வந்து ராஜ்யாபிஷேகம் அப்படின்னு பெரிய ராஜ்யத்தை கொடுத்த மகிழ்ச்சின்னு பூமாதேவின்னு ரெண்டு பேரையும் பார்த்தா பிரயோஜனம் இல்லை, கடைசியில் இஷ்ட மகிழ்ச்சின்னு ஒத்தி உட்காந்துட்டு இருக்காலும் நம் நீலதேவி அப்படி மூளையா உட்காந்துட்டு இருக்கா, நமக்குன்னு கதி அவதான்டாப்பா, என்னதான் இருந்தாலும் வயசானவளா வயசு சின்னவளா இருந்தாலும் அவதான் நம்ம அனுசரிக்கிறா அப்படின்னு திரும்பி பார்த்தானா. உன்னே அவ சொல்றானாம், நான் தான் நீங்க கவலைப்படாதவங்க, ரெண்டு பேரையும் சரி கட்டுறேன், உண்மையும் பாத்துக்கிறேன், உம்ம பேரு கடாமலையும் நான் சம்பிரதாயத்தை சம்ரட்சணம் பண்றேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தாலாம். அந்த ரீதியில ஆழ்வார் நம்ம ஆழ்வார் முதற்கொண்டு வந்த ஆச்சாரிய பரம்பரையில ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கே கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. தாயார் அப்படி நம்மாழ்வார் பாஷ்யக்காரன்னு சம்பிரதாயத்தை பிரவர்த்தனம் பண்றச்சே ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கடைசியா கிருஷ்ணாவதாரம் எங்க அப்படின்னு பாக்கிறார். கிருஷ்ணாவதாரம், கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறம் எம்பெருமான் மலையப்ப தேவனாக, எம்பெருமான் சாட்சாத்தாக சீனிவாசனாக அப்படி கூப்பாடு போரும் தூரம்னு எம்பெருமான் அப்படி இரண்டுக்கும் மத்தியில் இருக்கான். என்ன அப்படின்னா, இங்கேந்து கூப்பிட்ட மேல கருப்பார் கடற்கும் காதல விழும், ஸ்ரீவைகுண்டத்துக்கும் காதல விழும், இன்னொன்னு கீழே பார்த்தா பிரகதி விசேஷம் அப்படி பூமாதேவின்னு அந்த பூமையும் சம்பந்தப்படுத்தி கொண்டு எம்பெருமான் அப்படி திருமலையில எழுந்துள்ளிருக்கானாம். அப்படி பாக்கிற பார்த்துட்டு அங்கேருந்து சொல்றாளாம், அப்பா சீனிவாசா நீதான் சம்பிரதாயத்தை பிரவர்த்திக்கணும் அப்படிங்கிறாராம். நவசியமாசிஸ்ரோணாயாம் அவதீர்ணாய சூரையே விஸ்வாமித்ரான் வயாயாஸ்து வெங்கடேசாய மங்களம். உடனே எம்பெருமான் பார்க்கறான், யாரை நியமிக்கிறது, யாரை நியமிக்கிறது, அங்கேயும் சொல்லிட்டாலே நீல சொல்லிட்டாலே, நீல சொன்னா அந்த வார்த்தையை மீற முடியுமா? நம்மளே பார்க்கறோம், ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, மூணு பேரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், என்ன ஆகும் அப்படின்னா, இவளுக்கு தெரியாம அவாத்து போவான், அவாத்து அவளுக்கு தெரியாம இவாத்துக்கு போவான், இப்படி ரெண்டு முடியலன்னா புதுசா இருக்கும்னு அவாத்துக்கு போவான். இப்பா ரெண்டு பேரும் என்ன பாடு வருத்துறது இருக்கே அப்படி, ஐயோ பாவம் வாங்கோ அப்படின்பா. ரெண்டு பேரும் மூணு பேரும் ஒன்னா சந்திக்கச்சேதான் இவன் சுயரூபம் தெரியும். யாரை ஏமாத்துறான், யார ஏமாத்தல அப்படிங்கிறது அப்பதான் தெரியுமா. அந்த ரீதியில எம்பெருமான் என்ன பண்ற, அங்கேருந்து தாயார் நியமிச்சுட்டா மலையப்ப தேவன, என்னன்னா நான் பர்மிஷன் கொடுத்துட்டேன், அப்பா நீ யார வேணா ஆச்சாரியா நியமி அப்படிங்கிறானா. அவனுக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா பா நித்திய உபயோகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கான், அவனுக்கு கிடைக்கல அந்த பாக்கியம், ஸ்ரீராப்தினாதில அப்படி படுத்துட்டு இருக்கான், அவனுக்கு கிடைக்கல அந்த பாக்கியம், எனக்கு கிடைச்சதே ஓ சத்தியா, ஒரு ஆச்சாரியன நியமின்னு என்னை கொண்டு வந்து கொடுத்தாலே அப்படின்னு ஒரே சந்தோஷமா. ஏன்னா முன்னாடி இருந்த ஆச்சாரிய எல்லாம் அவ்வளவு பிரபலமா இல்லை, அதனால நாம கொடுத்தது இன்னும் நின்னா இருக்கணும் அப்படிங்கிறானாம். நபஸ்யமாசிஸ்ரோணாயாம் அவதீர்ணாய சூரியே விஸ்வாமித்ரான் வயாயாஸ்து விஸ்வாமித்ரான் பாக்குறான். வர ஆச்சாரம் எப்படி இருக்கும், கம்பீரமா இருக்கணும், ரொம்ப சாதுசன சம்ரக்ஷணா அப்படி ரொம்ப சாதுவா இருக்கப்படாது ஆச்சாரியன். ஆச்சாரியன்னா ஆச்சாரியத்து அப்படி மேலிட்டு அப்படி கம்பீரமா இருக்கணுமா, யாரை நியமிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். விஸ்வாமித்ர கோத்திரம் தான் வசதி, வசிஷ்டர் மாதிரி இருந்தா வேலைக்காகாது, ராமன் சொன்னாலும் கேட்பான், தசரதன் சொன்னாலும் கேட்பான், கடைசியில என்னென்ன கைகேயி சொல்லியும் கேட்டான் கடைசியில, அந்த ரீதியில போயிட்டே இருக்கு. அப்படிலாம் யார் சொன்னாலும் கேட்கப்படாது, யாரு அப்படி அப்படின்னு பாக்குறானா, பாக்குறது விஸ்வாமித்ரன் தான் லாயக்கு அப்படிங்கிறானா. அவன் பத்ததி என்ன அப்படின்னு பாக்குறானா, அந்த கோத்திரத்துல பிதானந்த சூரிகி புண்டரி காட்சயர்ஜுனகம் பௌத்ரோயோதாரோதாரம்பான்னு அந்த தாய் அந்தசூரி அனந்தசூரின்னு அனந்தசூரி சூனவே அபிநந்தமான வைபவான்னு பெரிய சோத்ரிய வம்சம் அனந்தசூரிங்கிற அந்த சேதனர் அவருக்கும் தோதாரம்பைக்கும் எம்பெருமான் என்ன பண்றானா, விஸ்வாமித்ர கோத்திரம் வசதியான கோத்திரம், அந்த கோத்திரத்துல பிரவர்த்தனம் பண்ணோம்னா சம்பிரதாயம் நன்னா சித்திக்கும் என்பதாக யோஜனை பண்ணிட்டு இருக்கான். அவ பாக்கிறான், இவா ரெண்டு பேரும் ரொம்ப தபஸ்வியான ஒரு குலம் பாக்கிறான். அவ பார்த்தோன்ன இவாதான் அருகதையானவள், எம்பெருமான் எப்படி தேவகி திருவயிற்றுல பந்தனம் வேணும்னு நினைச்சிட்டு அப்படி அவளை தபஸ் பண்ண சொல்லி அவ திருவயிற்றுல பந்தத்தை சம்பவிச்சிருந்தானோ அதே ரீதியில இங்க பாக்கிறான். ஆஹா வசதியான வம்சம், என்ன வசதியான வம்சம் அப்படின்னா சோத்ரிய வம்சம். சோத்ரிய வம்சம்னா என்ன, பரம்பரை பரம்பரையா யாக யஜ்யங்கள் விடாம நிர்விக்னமா அனுஷ்டானம் பண்றவா. அந்த ரீதியில பார்த்தோம்னா அக்னிஹோத்திராதிகள் நித்தியமா வச்சிருந்திருப்பான் அக்னிஹோத்திரத்தை, அப்படி வசதியான பரம்பரை. அதோட இல்லாம யாக யஜ்யாதிகள்லாம் எவ்வளவு தபஸ் கிடைக்குமோ அந்த தபஸ் கிடைக்கிற யாக யஜ்யாதிகள்லாம் பண்ணி இந்த பூமண்டலத்து பூமண்டலத்துக்கு ஸ்ரேயஸ் உண்டாகக்கூடிய யாக யக்ஞாதிகள் வருணயாகம் பண்ணா வருணன் அப்படி வருணமா அப்படி வர்ஷிப்பான், உட்கார்ந்துட்டு வர்ஷிச்சானா பூமி நன்னா இருக்கும். ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியில் புக்குங்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ற மாதிரி இந்த யாகத்தை பண்ணாலே போதும், அந்த மழை தானே வர்ஷிக்கும், அவன் மனசு குனிந்துடும். இந்த மாதிரி லோகக்ஷேமம் பீடைகள்லாம் போறதுக்கு ஒரு யாகம் இப்படி என்பதாக பொதுவா யாகத்தெல்லாம் பண்ணுவாலாம். அப்ப ஏற்பட்டுதான வசத்தியான சோத்ரிய வம்சம் யாகம் பண்ற வம்சம் அப்படின்னா ஆயிரம் ஜென்ம நல்ல சத்துவ ஜென்மாவா இருந்து அது எம்பிரமான தியானம் பண்ணி அதுல தபஸ் இருக்கிற ஒரு ஜென்மாதான் இப்படி யாகம் பண்ற வம்சத்துல பிறக்கக்கூடிய ஒரு வசதியான ஸ்திதிய கிடைக்குமாம். அப்பேற்பட்டுதான ஒரு வசதியான வம்சம். அந்த வம்சத்துல அனந்த சூரி சுனவே அபிநந்தமான வைபவா அனந்த சூரி தோதாரம்பிக்கும் அப்படி பாக்குறான். அவளுக்கு பிள்ளை குழந்தையெல்லாம் இல்ல, உடனே சொல்றான் இங்கேந்து எம்பெருமான் கனவுல போய் பா ரெண்டு பேரும் இப்படி குழந்தை இல்ல வெறும் உட்கார்ந்துட்டு இருக்கேங்களே அப்படின்னு பெரியவா ரூபத்துல வந்திருக்கான கனவு. கனவுல திருமலை எப்பனை பிரார்த்திச்சுண்டு போய் நடையா நடந்து அவன் சன்னதியில பிரார்த்திச்சுக்கோங்க, உங்களுக்கு குழந்தை உருவாகும். ஆஹா இவ ஏந்துக்கிறார், ஏந்தி என் கனவுல எங்க பெரியப்பா வந்தார் அவர் சொல்ற, எங்க மாமனாரே வந்தார் உங்க பெரியப்பா வந்தார் சொல்றீரு அப்படின்னா சரி சரி அப்ப எங்கப்பா வந்து என்ன சொன்னார் அப்படிங்கிற நேர திருமலையப்பனை போய் சேவி வரம் தருவான் வள்ளல் அப்படிங்கிறாராம். ரெண்டு பேரும் கிளம்பி இப்படி திருமலையப்பனை சேவிக்கிறதுக்கு மலையேறி வர மலையேறி வந்து அப்படி சனிச்சுண்டு ரா பொழுதாயிருது சனிச்சுட்டு இருக்கா. சனிச்சுக்கிச்சு எம்பரவன் என்ன பண்றானாம் அப்படி தோதாரம்பை கனவுலையும் அனந்தசூரி கனவுலையும் எம்பெருமான் அப்படி வந்து காட்சி கொடுக்கிறான். காட்சி கொடுத்து அனந்தசூரிக்கு சொல்றானா நானே உனக்கு திருமகனாக அவதாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிறானா. ஒரே சந்தோஷம் அவளுக்கு புல்லாகிதமா இருக்குது. ஆஹா எனக்கு ஒரு சந்ததி கிடைச்சதே சந்ததி கிடைச்சதே அப்படின்னு ஒரே ஆச்சரியம். எம்பெருமான் மலையப்ப தேவனே வந்து அப்படி கனவுல வரானே அப்படின்னு ஒரே சந்தோஷமா. இந்த பக்கம் தோதாரம்பிக்கையும் தோதாரம்ப கனவுலையும் வந்தானா எம்பெருமான். இதோ பாரடி வாயதர அப்படிங்கிறானா. பார்த்தா சாட்சாத்தா எம்பெருமான் வாயதரடிங்கிறான், ஒன்னும் புரியல பிரம்ம பிடிச்சு நிக்கிறா. அப்படியே நான் தான் வாயத்தரேன்னு சொல்றேமே வாயத்திறந்துரு அப்படிங்கிறானா. சரி நானும் வாய திறக்கிறேன். நம்மள வந்தா என்ன பண்ணுவோம், லட்டு போடுவானா இல்ல வடை போடுவானா இல்ல என்னன்னா பொங்கலா புளியோதரியா அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். என்ன பண்ணானா எம்பெருமான், தத்கண்டான் சோதபாவவே தனக்கு ஆராதனத்துக்கு இருக்கு இந்த மணியை எடுத்து அவர் வாயில திணிச்சுட்டானா. அப்படியே வாயில திணிச்சு முழுங்க முழுங்க அப்படிங்கிறான். இந்த டாக்டர் எல்லாம் என்ன சொல்லலாம், மாத்திரையை போட்டு சின்ன குழந்தை எல்லாம் என்ன பண்ணுவோம் மூக்க பிடிச்சு முழுங்க முழுங்க முழுங்குங்கிறப்ப தீட்டத்தை வேற குத்துவான். அதே மாதிரி எம்பெருமான் என்ன பண்றான், கருணை கடலாகிய எம்பெருமான் சம்பிரதாயம் என்கிற தீட்டத்தை கொடுத்து அந்த கண்டைய உள்ள இறக்கிறானா. அப்படி கண்டை மூலமா உள்ளுக்குள்ள இறங்கிடுது அவளுக்கு ஒரே புல்லாகிதமா சந்தோஷம், தாங்க முடியல. மரண காத்தால ரெண்டு பேரும் ஏந்துக்கிறான். ரொம்ப ஒரே குதூகலம், ரெண்டு பேருக்கு ஒரே குதூகலம். ஏண்டி என் கனவுல எம்பெருமானன் தான் அப்படிங்கிற அவ உடனே என் கனவுலையும் எம்பெருமான் வந்தா அப்படிங்கிற உடனே அவளுக்கு உடனே அவன் சொல்றான், சரி சரி நீ சொல்லு, என்னைக்குமே நாயகி அந்தா ஒரு வாத்சல்ய பாவம் உண்டு இல்லையா, தான் ஒரு நாயகன் அப்படிங்கிறத முதல்ல அவளுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து அப்படி அனுசரிப்போம் அப்படின்னு என்பதாக நீ உன் கனவை சொல்லுடி அப்படிங்கிறான். தோதாரம்ப சொல்றாளாம், என் கனவுல எம்பெருமான் எனக்கு குழந்தையா பிறந்துட்டான் அப்படிங்கிறாளாம். அவனுக்கு ஒரே சந்தோஷம், எனக்கு வாக்கு தாண்டி கொடுத்தான், உனக்கு குழந்தையாவும் உள்ள இறக்கிட்டானா, ஆஹா என்ன அப்படிங்கிற சாஷ்டாங்கம் சேகி போயிட்டு அப்படி கைய பிடிச்சி இல்லன்னா ரெண்டு பேருக்குமே வசதியா வந்திருக்கான், அவனை போய் சேவிப்பு போவாங்க. இங்கேருந்து மலையப்பன் சன்னதிக்கு போறான். மலையப்பன் சன்னதிக்கு போனா என்ன ஆகுது அப்படின்னா ஒரே கலைபரம். அங்க இவாளுக்கு ஒரே சந்தோஷம், அங்க ஒரே கலைபரம். இவா போற பெருமாள் சேவிக்கணும் பெருமாள் சேவிக்கணும் பெருமாள் பெருமாள்லாம் இப்ப சேவிக்க முடியாது, நட திறந்தாச்சு நட திறந்தாச்சு நட திறந்தாச்சு சுப்ரவாதம் சுப்ரவாதம் ஆயிடுது. சரி அடுத்த கால பூஜையெல்லாம் இன்னும் ஆரம்பிக்கல, அதனால சேவை கிடையாது. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னாலாம், சுப்ரவாத சேவையே இன்னும் யாரையும் வந்து அலோ பண்ணல அப்படிங்கிறாலாம். ஏன் ஏன் ஏன் ஏன் ஏன் எம்பெருமானுக்கு என்னாச்சு எம்பெருமானுக்கு என்னாச்சு ஒரே பதறா ரெண்டு பேரும். எம்பெருமானுக்கு ஒண்ணும் இல்ல, உள்ள ஆராய்ந்துக்கு போனா கண்டைய காணும் பக்தர் தவிக்கிறார் அப்படிங்கிறாலாம். உன்னே சொல்றாளாம், அப்படியா அப்படியா, கண்ட என் வயிற்றுல வந்துருது, கண்ட என் வயிற்றுல வந்துருது, கண்ட என் வயிற்றுல வந்துருது. நம்மள இருந்தா என்ன சொல்லுவான், அட பைத்தியம் என்னமா வளர்றது வேற. அவர் சொல்றார், எம்பெருமானுக்கு வாக்கு கொடுத்துட்டார், எம்பெருமான் தான் எனக்கு பிறந்திருக்கார், ஆச்சாரியனா பிறந்திருக்காராம் அப்படிங்கிறானாம். அவளுக்கு ஒன்றும் புரியல, பட்டர் காதல பெரிய பட்டர் காதல திருச்செவியில் இது விழருது. டே அசு பிசாத்துக்கலாம், நகருங்க நகருங்க, வழி விடுங்க. அவ ரெண்டு பேர் என்ன சொல்றான், அவன் ஏதோ அசத்து வளர்றான்னா நமக்கே பிசாமரு. இது எம்பெருமான் சன்னதி, எப்பேற்பட்ட சன்னதி, எம்பெருமான் நியந்தா, எம்பெருமான சரணடைவோம். இந்த கண்ட இல்லைன்னா என் சிரசு போச்சுடா, ஏதோ சொல்றாளே கண்டே கண்டே சொல்றாலே கூட்டுனுவா. சரி பட்டாதான் பாப்பானுக்கு புரியும் சொல்லுவா இல்லையா, இந்த மாதிரி அவன் போய் கேட்கட்டும், கேட்டாதான் புரியும், இதை யாரா நம்ப முடியுமோ அப்படின்னு ஒரே பேச்சான் நடந்துட்டு இருக்கான். அப்படியே கூட்டுன்னு வந்து பட்டர்ட்ட நிக்கிறான், பட்டர்ட்ட சொல்றாராம் விருத்தாந்தன், இந்த மாதிரி ராத்திரி கனவுல வந்தார் எம்பெருமான், கண்டையை நான் முழுங்கின மாதிரியும் எம்பெருமான் எடுத்து கொடுத்து என்ன கண்டையை முழுங்க சொன்னான், அது குழந்தையா பிறக்க போறது அப்படின்னு சாட்சாத்தா எம்பெருமான் திருவடி வாரத்துல விழுந்தாராம் பட்டர். அப்பா மலையப்ப தேவா, இத்தனை நாளா ஆராதனம் பண்றேன், இது நடந்தது நிஜமா, என்னை காப்பாத்து, என் வம்சத்தை காப்பாத்து, உனக்கு எந்த பிரதிகிரகம் பண்ணலங்கிற ஞாபகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன்டாப்பா, எதான் இருந்தா என்ன மன்னிச்சுடும், நம்ம திருவடி வாரத்துல விழுந்தாராம் எம்பெருமான். அப்படி விழுந்தவுடனே எம்பெருமான் என்ன பண்றாராம், அசரீர் மூலமா சொல்றாங்களாம், இல்ல சுவாமி தேசிகனா பிறக்க போறான், ஒரே ஆச்சாரின், ஆச்சாரின் என்ற சொல்லுக்கு ஏத்தமுடைய ஒருவனாக பிறக்க போகிறான், கன் இனிமேல் ஆராதனத்துக்கு இங்க உள்ள வழி சேர்க்க வேண்டாம் என்பதாக நியமிக்கிறானாம் எம்பெருமான். அப்படி வாத்சல்யமா தேசியின் மீது எம்பெருமானுக்கு ஒரு ஆச்சாரிய பரம்பரையை உருவாக்குவதற்காக இத வந்து திருமங்கை ஆழ்வான சூச்சிப்பிக்கிறார். எப்படி அப்படின்னா, முளைக்கதிரை குறுங்குடியில் முகிலை மூவா மூவுலகம் கடந்து அப்பால் முதலாய் நின்ற அலப்பரிய ஆரமுதை அரங்கம் மேய அந்தனனை அந்தனர்தம் சிந்தையானை விளக்கொலியை மரகதத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே முளைக்கதிரை குறுங்குடியில் முகிலை. திருக்குறுங்குடி என்பதான க்ஷேத்திரம் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்து சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ணதான ஆழ்வார் நம்மாழ்வார் அவதாரம் பண்ண ஸ்தலம். திருக்குறுங்குடியில் முளைக்கதிரை அங்க என்ன இருக்கு அப்படின்னா, அங்க இருக்கிற சாது ஜனங்கள்லாம் எப்படி இருக்கா, அவெல்லாம் எப்படி இருக்கா வசத்தியா அப்படின்னு பார்த்தோம்னா, முளைக்கதிரை கதிர் என்ன பண்றது, நன்னா தழைச்சு வளர்ந்துருக்கு. வளர்ந்தவொடனே என்ன ஆகுது அப்படின்னா, வயல் வரப்புல எல்லாம் பார்ப்போம், அப்படி தாழ சாஞ்சு நிற்குமா, கொத்து புல்லும் அப்படி தாழ சாஞ்சு இருக்கும், பயிர் மட்டும் அப்படி நேரம் நிமிர்ந்து இருக்கும், தலை சாஞ்சு இருக்குமா. என்னன்னா எம்பெருமான சேவிக்கிறது என்பதாக தலக்கணம் ஜாஸ்தி ஆயிடக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணுவா அப்படின்னா, தாழ இருந்தோம்னா தலகணம் வராது, திமிருதனம் வராது என்பதாக பெரியவாள்லாம் சாதிப்பார். அந்த ரீதியில பயிர் நல்ல ஞானம் வந்த பயிர் நெல் பயிர். ஆனா இதே அந்த கலையெல்லாம் பார்த்தோம்னா நன்னா கலைச்சு தலைச்சு மேல இப்படி சேங்கி நிற்கும். ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உழவன் வருவானே, வந்த உடனே என்ன பண்ணுவான், ஆஹா நெல் வளைஞ்சிருக்கு, முதல்ல களைய புடுங்குறா, முதல்ல களைய புடுங்குறாமா, கிடுகிடு கிடு கிடு கிடு களைய எல்லாத்தையும் அறுத்துருவா, களையெல்லாம் அறுத்துருவா, நெல் பயிர் மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் தலகணம் எங்கேயுமே இருக்கக்கூடாது, தலகணம் இருந்தா எங்கேயும் தழைக்க முடியாது. அந்த மாதிரி எம்பெருமான் முளைக்கதிரை குறுங்குடியில் எம்பெருமான சேவிக்கிறாளாம், இப்படி பக்த ஜனாலாம் சாது ஜனங்கள்லாம் சேவிச்சுட்டு இருக்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆழ்வாரே சம்பிரதாயத்தை பிரவர்த்தனம் பண்ணனே, சம்பிரதாயத்தை பிரவர்த்தனம் பண்ணினீரே அப்படின்னு ஒரே கோஷமா ஜெயகோஷம் நடந்துட்டு இருக்கான். ஏன் அப்படி அங்க என்ன நடந்தது அப்படின்னா, மூவுலகம் கடந்து அப்பால் முதலாய் நின்ற யாரை இவா சேவிச்சுட்டு இருக்கா அப்படின்னா, எப்பேற்பட்ட மகானவர் ஆழ்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, மூவுலகம் கடந்து அப்பால் முதலாய் நின்ற திருக்கோவலூர்ல இடைகழியில் முதல் முதல்ல ஆயிரத்த நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்பதாக அந்த பிரபந்தத்தை தொடக்கம் பண்றானா எம்பெருமான். பொய்கை பூதம் பேயின் அப்படி மூழ ஆழ்வார்களும் அங்க இடைகழியில வந்து ஏழ்றார். ஒரு ஆசிரம தபஸ்வி அவருடைய ஆசிரம வாசத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. நாங்கெல்லாம் உள்ள வரலாமா ஒவ்வொருத்தரா கேட்கிறாங்களாம். ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம் அப்படின்னு வரிசையா சொல்லிட்டே வர்றார். அதே ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தரா வந்துட்டா. மூணு பேரும் ஒவ்வொருத்தரும் கூப்பிடுறாங்களாம். அடுத்தவால வாங்கோ வாங்கோ அவசியம் வாங்கோ பகுதரும் இங்க நிறைய கிடைக்கிறது. அளப்பரிய ஆறமுதை ஆறமுதமா இங்க கடைசின் இருக்கு. வாங்கோ வாங்கோ கூப்பிட்டு இருக்காளாம். பொய்கை பூதம் பேயின்னு அப்படி மூணு ஆழ்வார்களும் ஏழையாச்சு. சமயம் என்ன ஆறுது? அரங்கம் மேய அந்த அரங்கம் என்ன ஆறுது? சபை ரொம்ப களைகட்டி இருக்கு. எல்லாம் பெரியாள் முதலாழ்வார்கள் வந்துட்டான். வையம் தகலியாம் அன்பே தகலியாம் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் இப்படி ரெண்டு ஆழ்வார்கள் விளக்கேத்த திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படி செவிக்கிறாளாம் எம்பெருமானோட அழக. அப்பேற்பட்டுதான மூவுலகம் கடந்து அப்பால் முதலாய் நின்ற இந்த மூணு பேர் நின்றா இல்லையா? இந்த மூணு பேருக்கு முதலாக யார் நிற்கிறா அப்படின்னா பின்னாடி வந்து நம்மாழ்வார். நம்மாழ்வாரை கொண்டு வந்து சாம்ராஜ்யாதிபதியா எம்பெருமான் பட்டம் கட்டியிருக்கான். ஆழ்வார்ல முதல்ல பார்த்தா என்ன சொல்லணுமா? நம்மாழ்வார். எங்கேருந்து சம்பிரதாயம் வந்தது? நம்மாழ்வார். ஆனா ஆரம்பிச்சது யாரு? பொய்கை பூதம் பேய். எம்பெருமான் சங்கல்பம் என்ன நடக்குமோ அவன் சித்தம் என்னமோ அதுதான். அத்தனை பேரும் ஏத்துப்பாலாம். முளைக்கதிரை இப்ப பாருங்க, முளைக்கதிரை ஏ இவெல்லாம் சேவிக்கிறா அப்படின்னா அப்படி தன்னடக்கமா ஆழ்வார் அங்க எழுதிருக்கார். நான் அல்லேன், நான் அல்லேன், நான் அல்லேன்னு எதுவுமே நான் இல்ல, எம்பெருமான் தான் பிரவர்த்திக்கிறான் என்பதாக ஆழ்வார் அப்படி தியானத்துல இருந்துட்டு இருக்காராம். அப்பேற்பட்ட ஆழ்வார் காமிச்சு கொடுக்கிறார் என்ன அப்படின்னா, இப்ப ஏற்பட்டதான ஆழ்வார் அந்தனனை ஒரு அந்தனனை காமிச்சு கொடுக்க. யார் அந்த அந்தனர்? அந்தனர்தம் சிந்தையானை. ஆழ்வார் தம் சிந்தையால ஒரு அந்தனன் நினைச்சிட்டு இருக்கார். யார் அப்படின்னா ஒரு அரவோன் அடுத்த சாம்ராஜ்யபதி. வாரிச உருவாக்க வேண்டாமா பாஷ்யக்கார்? பாஷ்யக்காருக்கு அடுத்து வாரிச உருவாக்கணுமே அப்படிங்கிற கவலை ஆழ்வா இருக்காம். அப்படி பல்வி பெருக வேண்டாமா நம் சம்பிரதாயம் என்பதாக. விலக்கொலியை மரகதத்தை அந்த வர வித்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, விலக்கொலி சம்பிரதாயத்துக்கு விளக்கா இருக்கணுமாம். அறிவை புகட்டக்கூடியதா இருக்க வேண்டுமாம். அதோட இல்லாம அந்த ஆச்சாரிய ஹாரத்துல எப்படி இருக்கணுமாம்? மரகதத்தை மரகதம் போல இருக்கணுமா எம்பெருமான். ரங்க பிரபு விதவிதமா அப்படி ஆபரண சாதிச்சுட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னா நல்ல பச்சை மரகதக்கள் நடுவுல. ஆஹா, என்ன அழகு, என்ன அழகு, இன்னைக்கு என்னடி சேவை அப்படின்னு கேட்பாலாம் எல்லாரும் ஓடி போய். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பகவத அனுபவம் ஜாஸ்தி. அதனால இந்த சோத்திரம் மூலமா வர அந்த அனுபவம் அவளுக்கு கொஞ்சம் குறைச்சல் தான். ஏன்னா அவளுக்கு தேவையில்லை, திருஷ்டி மூலமா அத்தனையும் கிடைச்சிருதான் எம்பெருமானுக்கு. எம்பெருமானோட வசதியான சேவை ஓடி ஓடி ஓடி போய் சேவிக்கிறாளாம். அப்புறம் எம்பெருமான் நடையழகு என்ன, அப்புறம் சிங்கம் மாதிரி முதல்ல கஜகதியில எழுந்திருவான் எம்பெருமான். அப்படி எழுந்திருக்குச்சு உள்ள பார்க்கணும். லேசில் உள்ள விடமாட்டான், சாமர்த்தியமா சந்தடி பார்த்துட்டு உள்ள முன்னாடி போயிடணும். ரொம்ப நேரம் நேரமா போய் முன்னாடி இருக்கணும். அவன் கண்ணது இருக்க அங்க வாசல்ல வாட்ச்மேன் இருக்கானே, இந்த வாட்ச்மேன் கண்ணதுக்கு அப்படி ஏன்னு இருக்கணும். ஏமா அதான் சேவிச்சா சொன்னா, உள்ள மூலவர் சேவிச்சா சொன்னா கிளம்பு இருக்கட்டும்பா. நம்பருமான் ஏலப்படுற, நான் இங்கே நின்று சேவிக்கிறேன். இல்லம்மா கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும், வயசானவளா இருக்க பாவம், இடிச்சு மோதி தள்ளிடுவா. இல்ல இல்ல, நம்பருமான் சேவிக்கிச்சு எதானாலும் பரவாயில்ல, சம்பிரதாயம் தான் முக்கியம், எம்பெருமான் தான் முக்கியம். ஒரு தடவை திருஷ்டியில கரைச்சு விட்டானா அங்கேயே பிராணம் போனாலும் போகட்டுமே, என்ன ஆயிட போறது அப்படிங்கிறால அவனுக்கு உடனே மனசுல இது வந்துடுது. ஐயோப்பா இந்த வயசானாலும் உடம்பு சிரத்தையும் பார்க்காம அசத்தையும் பார்க்காம இப்படி நின்று விம்பான சேவிக்கணுங்கிறாள் நம்பருமான ஒழிஞ்சு போறது விட்டுருவான். அப்புறம் அங்கேருந்து வருவான், ஏ பாப்பா தீ ஏன் அங்க நிற்கிற, கிளம்பு கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஏய் சும்மாறா பாட்டி பாவம் ரொம்ப முடியாம நின்று சேவிச்சுட்டு இருக்கான். சேவி சேவிச்சுட்டு போட்டோம். எல்லாத்தையும் நடைய சாத்துவான், எல்லாத்தையும் ஷட்டர்லாம் க்ளோஸ் பண்ணிடுவான். நம்பருமான ஏழுனமோன்னு ராஜாவோன்னு ரங்க ராஜா ஒத்தரையும் நிற்க விட மாட்டாங்க. நான் யாரு? ஆச்சாரிய படத்துல இருக்கேன், பெரிய 74 சிம்மாசனபதியில ஒண்ணு அப்படின்னா. அப்படியா? பட்டயம் சுவாமி ஏதாவது வச்சிருக்கீரா? சர்டிபிகேட் வச்சிருக்கீரா? இங்க முறை உண்டா? யாரா சொல்லுவால? இல்ல, அதெல்லாம் இந்தூர்ல இல்ல, இந்தூர்ல இல்லையோனா அப்படி தள்ளி நில்லும். இந்தூர்க்கார எங்க நிக்கிறான்? அங்க பாருங்க அப்படிமா. அவரே உள்ள அடங்கி ஒடுங்கி நிப்பாங்க பின்னாடி. பெம்பெருமான் ஏழனை விட்டுதான் முன்னாடி வந்து நிற்கிறான். அதுக்கு முன்னாடி யாரும் பிராதானியம் கிடையாது. அப்படி ரங்கராஜா புறப்பட்டு கதவெல்லாம் நடக்கிறதா, டங்குல சாத்துவான், மணி சத்தம் கேட்கும், உள்ளுக்குள்ள தோழிக்கணியான் போன விட்டு கதவை சாத்திடுவான். அப்படி கதவை திறப்பானா, திறக்கிற இடத்துல நின்று சேவிச்சாதான் அந்த கஜகதிய சேவிக்க முடியும். எம்பெருமான் எப்படி ஏழ்றான், எப்படி ஏழ்றான்னு அந்த அழகு இருக்கே ரங்கராஜாவை. ஒரு நாளைக்கு ஒரு சேவை தான் கிடைக்கும் எம்பெருமான்ட்ட. அதுவே திருப்தியா வெளியே போயிடணும். அப்பா எனக்கு குர்த்தியடா, நாளைக்கு 100 சேவை கட்டாயம் கொடு, கட்டாயம் கொடுன்னு எம்பெருமான பிராணனை வாங்கணுமா. அப்படி யானை உட்காந்துட்டு முதல்ல என்ன பண்ணணும், நம்ம இதெல்லாம் எப்படி அனுபவிக்கணும் அப்படின்னா, முதல்ல அந்த யானை எப்படி எழுந்துக்கிறது, கொட்டாரத்துல போய் உட்காந்து நின்று சேவிக்கணும். கொட்டாரத்துல அந்த யானை எப்படி எழுப்பினவனா அப்படின்னு பாக்கணுமா. அசத்தியம், ஆஹா எவ்வளவு அழகா எழுந்துக்கிறது, எவ்வளவு அழகா எழுந்துக்கிறது, அனுபவிக்கணும். நம்ம குழந்தை வாரணம் பையனின்று ஊர்வது போல் அழகா பெரிய அழகா அனுபவிக்கிறார். அப்படி அனுபவிக்கிறார் எப்படின்னா, நம்ம குழந்தை ஏந்தவுடனே இப்படியே ஆடும். ஆனே அழகரான அழகரும் சொக்கரும் ஏறுமான கட்டிக்கரும்பை முறுக்குமான சொல்லி கொடுக்குறோமே. அப்படி சொல்ல சொல்ல அது இன்னும் குழந்தைக்கு சந்தோஷம் ஜாஸ்தியாது. அப்படி யானை ஆடின்னு இருக்குமா. அந்த மாதிரி அந்த யானை வாரணம் பையன் என்று ஊர்வது போல் முதல்ல இதெல்லாம் ரசிக்கணும். இது லௌகீகமா இதெல்லாம் ரசிச்சாதான் எம்பெருமான் அப்படி வைதீகமா அந்த எம்பெருமான் வைதீக ஸ்ரீ, ஆஹா இவ்வளழகா இவ்வளழகா இவ்வளகா. இதுக்குதான் நிறைய குழந்தைய பெத்துக்கணும். யாரோ சொன்னாலேன்னு சொல்லிட்டு இத்தர எல்லாம் என்ன பண்ற, இதெல்லாம் முதலே ஒழிச்சு கட்டிப்படுற. கிடையவே கிடையாது. ஒரு சம்பிரதாயத்துல பார்த்தோம்னா, ஒரு மதத்துல பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. எங்க பக்கமே வராத, கவர்மெண்டே எங்க பக்கத்துல வராத சொல்லக்கூடிய தைரியம், 10 பேர் இருக்கிற ஒரு சமுதாயம் அவளுக்கு இருக்கிற தைரியம், 100 பேர் இல்ல, 1000 பேர் இல்ல, 1,00,000 பேர் இல்ல, 1,00,000 பேர் இருக்கிற நமக்கு இல்ல. உடனே என்ன சொல்றோம், குழந்தைய காப்பாத்தணுமே. என்ன நீ காப்பாத்த போறியா? எவ்வளவு காப்பாத்த போற? குழந்தைக்கு நான் இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும், டாக்டருக்கு படிக்க வைக்கணும், எத்தனையோ இருக்கிறா எனக்கு, 100,000,000 கொடுத்து படிக்க வைக்கணும். எம்பெருமான் சங்கல்பிச்சால் ஒழிய அது நடக்காது. இதுல எல்லாரும் சந்தேகம் இல்லை. எத்தனை குழந்தை என்ன, எம்பெருமான் சங்கல்பிச்சாதான் குழந்தையே வரும், வம்சவிருத்தி வேணும். இதுல நடுவுல வாட்ஸ்அப்ல வேற இப்ப நிறைய மகானுபாவர்கள்லாம் வந்துட்டா. என்ன என்ன அவாவாளுக்கு தெரிஞ்சது, வம்சவிருத்தி இல்லையா சந்தோஷப்படுங்கோ, பிராரத்தகரமா முடிஞ்சிருத்தணும் சந்தோஷப்படுங்கோ. கடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. சாஸ்திரத்துல அப்படி சொல்லவே இல்லை. வம்சவருத்திக்காக யாகத்தையே பண்ணும் சொல்லியிருக்கு. அப்ப அது சொன்னது தப்பா, தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணும் சொன்னது தப்பா, பிரார்த்தனை பண்ணிக்கும் சொல்றதுதான் தப்பா. இப்படி திருவேங்கட முடையான்ட்டு நம்ம சம்பிரதாயத்தை ஆச்சாரியனே போய் அங்க பிரார்த்திச்சுட்டு இருக்கான். ஆச்சாரியன் தனக்கு குழந்தை இல்லைன்னு கேட்டான். குழந்தை இல்லைன்னு கேட்டது போது என்னாச்சு, 1,00,000,000 சேர்த்து கொடுத்த மாதிரி வம்சத்து ஆச்சாரியனே நித்யஸ்ரீ நித்யமங்கலம் அப்படின்னு நீங்காத செல்வத்தை எம்பெருமான் கொடுத்தானா. அப்படி வசத்தியான அலப்பரியாரமுதை விளக்கொலியை மரகதத்தை திருத்தன்காவில் தூப்புல் தூப்புல் அன்பு அன்புடனே தூப்புல் நகல் மந்தவதரித்து வெக்காவில் திருமாலை பாட கேட்டு நாம் பிரவர்த்திச்சோமே. இந்த சுவாமி தேசிகன் என்ன பண்ண போறான் அப்படின்னா, அழ சாதிக்கிறாராம் இங்கேந்து. ஏன்னா நம்மாழ்வார்ட்டேந்து கேட்டு, நம்மாழ்வார் வளர்த்த கிளி கலியன். கலியன் இப்ப பேசுறது அப்படி அமுதமா பேசுறது, எப்படி அமுதமா பேசுறது பாருங்க. வெக்காவில் திருமாலை பாட கேட்டு என்ன என்ன பாட்டு பாடித்து இந்த கிளி, தேசிகன் இந்த கிளி வந்தது என்ன பாட்டு பாடித்து, வேதாசோஸ்தம் பாடித்து, அஷ்டபுஜாஷ்டகம், காமாசிகாஷ்டகம், வஜ்ராஜ பஞ்சாஷ்டத், சரணாகதி தீபிகான்னு அப்படி எம்பெருமான்ட்ட எப்படி சரணம் பண்ணணும், சரணாகதி எப்படி பண்ணணும், சிம்மன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே சிமதே நாராயணாய நமகான்னு எப்படி காமிச்சு கொடுத்தது. நான் சொன்னேன் பாஷிகார் நினைச்சுட்டு இருக்க, நான் சொன்னேன் நான் சொன்னேன், ஐயோ அதை காமிச்சு கொடுக்கறது பாரு, என்ன அழகா காமிச்சு கொடுக்குது ஆழ்வார், நான் யோகம் பண்ணேன் அதை காமிச்சு கொடுக்கறது பாரு. ஆஹா இது இல்லவா என் குழந்த, தாத்தா என்ன சொல்றார், என் பேரன் எப்படி பேசுறான் பார், என்ன மாதிரியே பேசுறான் பார். அப்பா சொல்லுவான், அப்பா மாதிரியே பிறந்திருக்கான், அப்படியே என்ன கம்பீரம் பார், என்ன ஒரு கம்பீரம் பார், எவ்வளவு அழகா பேசுறான் பார் அப்படின்பார். அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றாரா, நான் வளர்த்தேன் பாஷைக்காரர், அவர் கொடுத்த கிளி, ஐயோ அந்த வம்சம் எப்படி வந்திருக்குவார் அப்படின்னு அவ்வளவு சந்தோஷப்படுறாராம். வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்று மடக்கிளியை கை கூப்பி வணங்கினாலே. அது என்னது, இவாளுக்குலாம் ஜூனியர் சப்ஜூனியர், அவளை போய் சேவிப்பாளா அப்படின்பாளா. நம்ம என்ன பண்றோம், அங்கே வாடா ஏ ராஜா, இத்தனோடு தான் இருக்கும் அது, வாடா ஏ ராஜா அப்படிம்போம். நிஜமா ராஜாமான் ஆசையில கூப்பிடுறோம், எனக்கு தள்ள உட்காந்து வச்சுப்போம், தள்ள உட்காந்து வச்சு கொண்டாடுறோமா இல்ல, உற்சவாதிகள் என்ன பண்றோம், தோல் அப்படி உட்காந்து வச்சுக்கிறோம். சின்னவா கால்பட்டா பாபம், சின்னவாளுக்கு பாபம் நேரும், பெரியாளோட சிரேயசு குறையும். இது பொது விருத்தாந்தம், பொதுவான தர்மம். விசேஷ தர்மம் என்ன, குழந்தைய தூக்கி வச்சு கொண்டாடுறதுதான், கொண்டாடுறதுதான் வசதி, அதை விட்டா வர என்ன காரியம் நமக்கு. ஏன்னா எம்பெருமான் கொடுத்த பிரசாதம் அது, குழந்தை சாதாரண குழந்தை இல்ல, கிருஷ்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் ராமன் அப்படித்தான் பிறந்திருக்கான் நமக்கு. அந்த சின்ன குழந்தையில பாருங்கோ, கல்மஷம் இல்லாம அது விளையாடுற விளையாட்டும், அது நமக்கு போதிக்கிற அப்படி வசதியான ஒரு சிந்தனையும் கிடைக்குமா எங்கேயான்னு. கிருஷ்ணன்கிட்ட பிறக்கலையே, கிருஷ்ணனமும் நமக்கு பிறக்கலையே, நமக்கு யாரும் பிறக்க, ஆச்சாரியன் பிறக்கலையே அப்படின்லாம் என்ன வேண்டாம். அந்த குழந்தை ஆச்சாரியன்னு உபதேசம், பா தப்பு தப்புங்க, ஐயோ நான் பண்றது தப்புன்னு சொல்றதே கொண்டாடணும், அம்மா முதல்ல என்ன காமிச்சு கொடுத்தா பெசாம அப்படின்னு கூடாது. அம்மா முன்னாடி காமிச்சு கொடுத்தாலும் ஐயோ இது இல்லவா என் குழந்தை, திருப்தி பண்ணி கொள்வான், என் ஆச்சாரியன் மாதிரி இருக்காரு அப்படி வாரி அமைச்சுக்கணுமா, அதுதான் குழந்தை, அப்படிதான் இருக்கணும். நம்ம நமக்கு திருப்பி கிடைக்குமா, கிடைக்காது. அந்த சொத்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம், அதுக்கப்புறம் அது பெருசா போயிடும். அது மாதிரி வசதியான முளைக்கதிரை குறுங்கொடியில் முகலை மூவா மூவலகம் கடந்து அப்பால் முதலாய் நின்ற அளப்பரிய ஆரமுதை அரங்கம் மேய. ரங்கநாதன் திருவடி வாரத்தில் இவனை சமர்ப்பிச்சு, ஏ தேசிக சாம்ராஜ்யத்தை நிரூபிடா அப்படின்னவன, இப்பறம் என்ன பண்றான் ரங்கநாதன், ஐயோ குழந்தை வளர்ந்துட்டேன், குழந்தை வளர்ந்துடுத்து நாலுமேனும் பொழுது திருவண்ணியமாக அங்கேயே இருக்கக்கூடாது, கூட்டுன்னு வா கூட்டுன்னு வா, அங்கேயிருந்து கூட்டுன்னு வரானா. இங்க வந்து என்ன அப்படின்னா, வாதம் பண்றதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்கா, அவளை ஜெயிக்க முடியல யாராலையும், பெரிய பெரிய அதிகாரிகளா இருக்கா, எல்லாம் நல்லா சீபாஷ்யம் கரதல எல்லாம் அடுத்தபடி சாஸ்திரம் என்ன சம்பிரதாயம் என்ன எல்லாம் கரைச்சு குடிச்சாச்சு, அவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான், என்ன பண்ண முடியும். ரங்கநாதன் எனக்கு சொல்றான், சங்கநாதன் எனக்கு அப்படிங்கிறான். உடனே என்னாச்சு, ஐயோ ரங்கநாதன் போட்டான, நம்ம யார போய் சேவிக்கிறது அப்புறம், ஏன்னா ரங்கநாதன் எல்லாருக்கும் சொத்து, நமக்கு மட்டும் இல்ல, மாத்வாலுக்கும் சொத்து தான், ஸ்மார்தாலுக்கும் சொத்து தான், வைஷ்ணவாலுக்கும் சொத்து தான். ஆனா இவன் என்ன பண்றான், அதுக்கப்புறம் நீங்க ஸ்ரீ வைஷ்ணவத்தை வந்து சொல்லிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற, ஐயோ நம்ம இதுவே பழப்பே போச்சு, நம்மளோட இடமாச்சு அப்படின்னு இவனுக்கு, அவளுக்கு ஆஹா நம்ம சித்தாந்தத்துக்கு ரங்கன் கிடைச்சான்னா போதும், ஆள்லாம் ராஜாமுலாம் ஆண்டிருக்கா ரங்கனை, அப்படியே ரங்கன் சம்ரட்சிக்கிறான். எந்த சம்பிரதாயமும் குறைச்சல் கிடையாது, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவாவ ரீதியில அவாவ ஆச்சாரின் பிரதிபத்தி வேணும், எல்லாம் சந்தேகம் கிடையாது. எப்படி இருக்கணும்னா, பத்னி போல ஸ்ரீதரோட இருந்தானே ஸ்ரீதரோட எல்லாம் சொல்லுவேன், பொதுவா சொல்லுவேன், பொதுவா சொல்றவாளும் தப்பு கிடையாது, ஆனா நம்ம அதை கேட்டு இருக்க கூடாது உட்காந்துட்டு, ஏன்னா நம்ம அவ்வளவு ஞானி கிடையாது. அவன் வந்து வைகுண்டேது பரையலோகேன்னு எம்பெருமான் போறச்சே கூப்பிடுறான், இத்தனை பேரையும் அப்படி வரையல, வைகுந்தத்தேற்றேன் வரையலாம், வைகுந்தத்துக்கு ஐசும் போறேன் வரையலான்னு எல்லாரையும் கேட்டேனே, அப்பா உன்ன கூப்பிடலையேடா ராமன் கேட்கறானாம், உன்ன நான் கூப்பிடலையே நீ வரியா அப்படின்னு கேட்கறானாம். அவன் சொல்றான், என்னடா கையாற்ற வேண்டாம் சொல்ற, வாயத்திருந்து சொல்ற ஒரு வார்த்தை, சீதை சொல்றாளாம், அவசரப்படாதங்கன்னா குழந்தை என்ன சொல்றதும் கேளுங்கோ, குழந்தை என்ன சொல்றதும் கேளுங்கோ, ஏன் அவசரப்படுறேன் அப்படின்னு, இல்லடி என்னோட வந்துட்டானா, எவ்வளவு காரியம் பண்ணாண்டி, இவனுக்கு நான் என்ன பிரதி பலன் கொடுப்பேன், இவனுக்கு எதை கொடுத்தாலும் எனக்கு அது வந்து சரி சமமாகாது. அப்பேற்பட்டதான வசத்தியான கைங்கிரிய ஸ்ரீ, அந்த லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகன்னு சொன்னாலும் தான், அது கூட ரெண்டாவது பட்சமே, பட்சமே அது சம்பவ, அதுல எல்லளவு சந்தேகம் இல்லை. ஆனா மற்ற குணங்களும் ஈடு இருக்கிற ஒரு அனுமான் அத்தனை குணத்தையும் தியாஜ்யம் பண்ணி அத்தனையும் அடக்கி ஆண்டு ஜிதேந்திரியன். அப்படி ஜிதேந்திரியனா இருந்தான், ஜிதேந்திரியன்னா என்ன, அத்தனை அடக்கி ஆண்டான். தன்னுடைய மூல அவதாரத்திலேருந்து வந்த சொரூபத்தெல்லாம் மறைச்சிண்டு தாஸ்ய சொரூபத்தை ஏத்துண்டு நாராயணனே பரதத்துவம், அவனை விட்ட அவன் திருவடிகள் அல்ல. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, திருவடியை காமிச்சு கொடுத்ததே சிறிய திருவடி தான், முதல்ல பெரிய திருவடி கையில தான் வச்சுட்டு இருந்தது, எப்படியும் கெட்டியா பிடிச்சுக்கும், கொடுக்காது லேசுல. ஆனா சிறிய திருவடி அப்படி இல்ல, காமிச்சு கொடுத்தது. நான் சேவிக்கிறேன் பார், நான் யார சேவிக்கிறேன், அந்த ரகுபுங்கவனோட சரணார விந்தத்தை, காகுஸ்தனோட சரணார விந்தத்தை நான் சேவிக்கிறேன், அதை சேவிங்க நன்னா இருப்பேள் அப்படிங்கிறாளாம். அந்த ரீதியில தேசிகன், தேசிகனை ஏன் கொண்டாடித்தனா, 750வது நட்சத்திரம் சுவாமி தேசிகனோட, 750வது நட்சத்திரம் நீலாதேவி கோதாதேவி ரெண்டு கிளிய வளர்த்தான், ரெண்டு கிளி, ஒன்னு பஷ்யகர், ஒன்னு சுவாமி தேசிகன், அது ரெண்டுத்தையும் காப்பாத்தி கொடுன்னு அப்படி பொறுப்பை கொடுத்தாலாம். யார்கிட்ட, நம்மாழ்வார்ட்டையும் திருமங்கை மன்னன்ட்டும் அப்படி பாதுகாத்து கொடுத்த கிளிதான். விளக்கொலியே மரகதத்தை திருத்தன்காவில் தூப்புல் அன்புடனே தூப்பு நகல் வந்து அவதரித்து வசத்தியான அப்பேற்பட்டதான் உன்னதமான கிளி கோதாஸ்துதியும் நமக்கு கொடுத்தது. ஏன் அப்படின்னா, பாஷ்யகர் திருப்பாவி ஜீயர் என்பதாக நாமத்தை சாத்தின்றார். ஒரு சன்னியாசி, ஜபந்தான் முக்கியம், ஆனா சம்பிரதாயத்தை நிர்தானம் பண்ற சன்னியாசி, திருப்பாவை மட்டுமே வசத்தின்னு காமிச்சு கொடுத்திருக்கார். திருப்பாவைக்கு ஈடு கிடையவே கிடையாது. அதுதான் இங்க சுவாமி தேசனும் கோதாஸ்துதியை பண்ண திருப்பாவைக்கு, திருப்பாவை அனுசந்தானம் பண்ண ஆராதனம் பண்ண பலன் மோட்சமே கிடைக்கும். இது மட்டுமா இல்ல, குழந்தை இல்லைன்னா அந்த ஆத்துல திருப்பாவை பாராயணம் பண்ணுங்க, குழந்தை கிடைக்கும், ஐஸ்வர்யம் இல்லையா ஐஸ்வர்யம் கிடைக்கும், நிம்மதி இல்லையா நிம்மதி கிடைக்கும், நல்ல மாட்டுப்பெண் வேணுமா நல்ல மாட்டுப்பெண், நல்ல மாமியாரா நல்ல மாமியார், என்ன வேணும், அதுக்கு நல்ல வாத்தியார் வேணும் நல்ல வாத்தியார் கிடைப்பார், திருப்பாவை சொல்லுங்க. அது மாதிரி திருப்பாவை சொன்னா எது கிடைக்குங்கிறதுல அத்தனையும் கிடைக்குமா, அப்பேற்பட்டதான வசதியான திருப்பாவை. அந்த திருப்பாவைய கொண்டாடுறதுக்கு தான் யார் கொண்டாட தெரியும், யாருக்கு கொண்டாட தெரியும் அப்படின்னா, ரெண்டு வளர்த்ததனால் பயன்பற்றேன் வருகவின்றுன்னு, ஒன்னு மடக்கிளி பெருசு பாஷ்யகாரர், இன்னொன்னு எல்லே இளங்கிளியே சுவாமி தேசிகன், இப்படி ரெண்டு கிளி. இந்த ரெண்டு கிளி சொல்றத கேட்டு கேட்டு கேட்டுதான் நமக்கே புரியுறது என்ன சமாச்சாரம் என்ன தாத்பரியம் அப்படின்னு. அந்த ரீதியில நீலாதுங்கஸ்தனகருதடி சுத்தமுத்போய கிருஷ்ணம் பாராத்தியம் சம் ஸ்ருதி சித சிரசித்த வத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ருஜ நிகழிதம் யா பலாகிருத்த புந்தே கோதா தஸ்மை நம இதமிதம் பூவே வாஸ்து பூய. இப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், இந்த ஆச்சாரியர்கள் ரெண்டு பேரும் யாரை கொண்டாடுறா, பூமாதேவியை கொண்டாடுறா, நீலாதேவியை கொண்டாடுறா, ஸ்ரீதேவியை கொண்டாடுறா, அந்த மூணும் கலந்த ஆண்டாள். கோதாதஸ்மை நம இதமிதம் பூய வாஸ்து பூய, வேற யாரு வேணா கோதாதேவி திருவடியில் சரணடைஞ்சேன்னா வசத்தியான இந்த ஸ்திதி கிடைக்கும் என்பதாக. இப்பேற்பட்ட வசத்தியான ஸ்திதி கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்திதிக்கு ஆரம்பத்தை காண்பிச்சு கொடுக்கிறாராம் பூமாதேவி. சங்கல்ப கல்பலதிகாம் அவதிம்சமாயாம் சுச்சாவராகமசிம் சுலபான கம்பாம் விஸ்வஸ்தமாகிதராகின்றன காமதேனும் விஸ்வம்பராகதனம் சரணம் பிரபத்யே. தாயார் காம் எம்பெருமான் சுவாமி தேசிகன், நதைவம் தேசிகாத்பரம் வரதன்யாரு தேசிகன், திருமலைப்பன் யாரு தேசிகன், ரங்க விபோ யாரு தேசிகன், மூணு பேரையும் போய் உட்காந்து சேவிச்சுட்டு இருக்கிறோம். கியூல நின்று சேவிக்க வேண்டாம். எனக்கு என் ஆச்சாரியின் திருவடி நீழல் இருக்கு, அதை சேவிக்கிறேன், வேற எதுவும் தேவையில்லைன்னு தியாஜம் பண்ணிடுங்க. பண்ணிட்டேன் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மாழ்வார் திருவடி வாசல்ல பெரிய திருவடியோல ஒரு பெரிய கும்பலே காத்துட்டு இருந்தது. இன்னைக்கு நடக்கிறது சுத்து வட்டாரத்துக்கு அத்தனை கருட சேவையும் அங்கதான், நம்மாழ்வார் திருவடி வாசல்ல தான். அவருக்கு வந்து காட்சி கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரா வந்து முன்னாடி வந்து, நான் எப்படி கருட வாகனத்தில் இருக்கேன் பார், நான் எப்படி கருட வாகனத்தில் இருக்கேன் பார், நான் எப்படி கருட வாகனத்தில் அவ்வளவும் முந்திக்கிறான் ஓடி வந்துட்டு. இதே ஸ்திதி தான் கோதா பிராட்டிக்கும். என்ன ஆச்சு அப்படின்னா, உள்ளூர்ல இருக்கிற ரங்கனை நம்ம ரீதியில் சொல்லணும்னா லவ் பண்ணா, ஆனா என்ன ஆறுது, பெரிய பதமே கிடைச்சது. என்ன அப்படின்னு பார்த்தா, வரிசையா வந்துட்டானா மலையப்பன், நான் வந்துட்டேன், எனக்கு ரொம்ப நாளா கொஞ்சம் ஆசை இருக்கு, அவனையே அவன் கழவன் படுத்துட்டு இருக்கான், அவனை போய் பாக்குறியே, புருஷ புராண இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, அங்கே வந்து அவதாரங்களுக்கெல்லாம் வித்துன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா பாத்துக்கோ, எவ்வளவு கழவன் நீயே பாத்துக்கோ, அவனால ஏந்துக்க முடியுதானே, ரங்கநாதா ரங்கநாதான் சொல்லிட்டு இருக்காத, சீனிவாசான் சொல்லு, எவ்வளவு அழகா இருக்கேன் பேர் அப்படிங்கிறான். அங்க சுந்தர தோளுடையான், எனக்கு ஆச்சாரிய வம்சமே சுந்தர பாகஸ்தோம் பண்ணியிருக்கார் பார், எப்படி இருக்கேன் பார் அப்படின்னு புஜங்கத்தை காமிக்கிறானாம். அதுக்கப்புறம் இன்னொருத்தனை ஓடி வரான், குழகர் வாயழகர் நீ தாண்டி சொன்ன, நான் தாண்டி அந்த கல்லழகன், உனக்கு என்ன அடையாளம் தெரியறதா அப்படிங்கிறானா, அப்படியா நீயா அது அப்படிங்கிறாளாம். இப்படி ஓசனா வரிசையா அங்க மாலே செய்யும் மணாலனை அப்படி எல்லாரும் வந்து நிற்கிறான் கோஷ்டியா. இத்தனையும் ஒருவர் தான் இருந்தாலும் அந்தந்த விசேஷம் குணம் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறது. ஒவ்வொன்றுத்திலையும் ஒவ்வொரு குணம், ஒன்னு காரே கருணை, இன்னொன்னு அளப்பரியார் அமுதம், அப்படி இன்னொன்னு நீண்ட பெரிய வாயகன்கள், அதாவது நானே அனுபவிக்கணும், கோதாதேவிய நானே அனுபவிக்கணும் அப்படி வந்து நிக்கிறதா. அதே ரீதியில இங்க என்ன ஆகுது அப்படின்னா, சங்கல்ப கல்பதிகாம் அவதின் சயாம சமாயா சமாதேவி, சமாதேவி தான் அப்படி கோதாதேவியாக இங்க அவதாரம் பண்ணியிருக்கான், காமிச்சு கொடுக்கிறார். பொறுமையின் எல்லை வராக அவதாரத்துல இன்னொரு அஞ்சு நிமிஷம் பூர்வ பீடிகையே கொஞ்ச நாழிதான் ஆகும், வேற வழி கிடையாது. அப்படி வராக அவதாரத்துல எம்பெருமான் பூமாதேவியை காப்பாத்தின்னு வந்தாச்சு, அடி உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், என்ன காப்பாத்தின, என்னை மட்டும் காப்பாத்தினா போறாது, எனக்குள்ள நான் என் கர்ப்பத்துல எத்தனை குழந்தைகள் இருக்குவா, எத்தனை சேத்தனர்கள், இத்தனை சேத்தனர்கள் யாரை நம்பி இருக்கா, என்ன நம்பி இருக்கா, என்ன நம்பி இருக்கா, யாரையும் கை விட்டுடாத அப்படிங்கிறாளா. அப்படியா உனக்கு வாக்கு தந்தோம், காப்பாத்தினேன், அவசியம் காப்பாத்தினேன், எப்படி காப்பாத்தினோம் அப்படிங்கிறானா. நீயே திருப்பி ஆச்சாரிய என்னவா, திருப்பி திருப்பி இந்த அவதாரம் எல்லாம் எடுத்துட்டு இருக்காத, ஒன்னும் விலைக்கு ஆக மாட்டேங்கிறது அப்படிங்கிறாளாம். உடனே எம்பெருமா, சரிடி நான் இன்னும் நிறைய தபஸ் பண்றேன், சாநித்தியத்தோட இருக்கிறேன், நீ யார் அமிச்சாலும் நான் உனக்கு அவளை காப்பாத்துறேன் அப்படிங்கிறாராம். வராக க்ஷேத்திரம் அப்படி மகேந்திர கிரியில எம்பெருமான் என் அவதாரம் முடிஞ்சுடுத்து, நித்திய போதிக்கு நான் வரலடி, இங்க உட்காந்து நீ சொன்ன காரியத்தை நான் பண்றேன், நீ நித்திய பூதிக்கு போன்னு அவளை அனுப்பிச்சு விட்டு, நீ யார ரெக்கமெண்ட் பண்ணி அப்படி ஸ்லிப் அனுப்புறியோ நான் பிரவர்த்திக்கிறேன் டி அப்படின்னு அப்படி வராக, அப்படி வராக கல்பத்துல எம்பெருமான் தபஸ் பண்ணிட்டு யோக தபஸ்வியா உட்கார்ந்துட்டு இருக்கானாம். அந்த சமயத்துல என்னன்னா, ஹிரண்யாசனம் வதம் பண்ணியாச்சு, ஹிரண்யாசனம் வதம் பண்ணி வந்த கையை அவளை அனுப்பிச்சு விட்டாச்சு, கையெல்லாம் செக்க தேவைன்னு இருக்கு, தொடச்சு விட்டுறதுக்கு ஆள் இல்லை, விடுவிடும் போய் கவனிக்காம அவளை போயிட்டுவான்னு சொல்லியாச்சு. அவள் டிக்கெட் ஏற்றி வழி வச்சாச்சு, நம்ம நம்மளும் பண்ணுவோம்னா அவசரம் ஆத்துக்காரி ஊருக்கு போறோம், கிடுகிடும் டிக்கெட் வாங்கி சீக்கிரம் சீக்கிரம் இருந்தா இருந்தா இருந்தா இருந்தா எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவான். ஆத்துல வந்தா குழம்பு பிடி தீர்ந்து போயிருக்கும், சாத்து முடி, ஐயோ இவள்கிட்டேந்து நிம்மதி கிடைச்சுன்னு பார்த்தா இப்படி ஒன்றும் இல்லையா இங்க, ஐயோ அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்றதுக்கு பிராண அவஸ்தை, அந்த அல்சர்ன்னு சொல்றாளே அது வந்து கொடுத்து ஆபரேஷன் எல்லாம் பண்ணி தொலைச்சுட்டேனே, கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கணும், சண்டாவணி கரெக்டா கழுத்து அறுத்துட்டா என்ன, ஆமா நீ தான் கரெக்டா டிக்கெட் அவசர அவசரமா போய் புக் பண்ண, அதுவும் தக்கல்ல புக் பண்ணுமா உடனே, ஏன் ரெண்டு நாள் கழிச்சு நான் புக் பண்றேன்டி, என்னடி அவசரம், உங்க காத்துக்கு போறதுக்கு எதாவது அவசரம் வேணுமா, கொஞ்சம் இரு தக்கல்ல புக் பண்ண வேண்டாம், நிதானமா இரு, எல்லா காரியும் சரியா இருக்கா பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல வேண்டாம், சொன்னியே இதோ உடனே கூகுளில் போட்டாச்சு, சர்ச் டக்கல்ல இருக்கு, பேசிட்டு இருக்கு, ராத்திரிக்கு எப்ப பாரு, அப்படிதான் இருக்கும். ஊர்மா நான் சீக்கிரம் வந்துடுறேன் ஒரே மாசத்துல அப்படின்பா, சரி சரி நிதானமாவா, ஒன்னும் அவசரம் இல்லை அப்படின்னு ஏற்றி விட்டாச்சு. படியில் ஏற்றி விட்டு ஆத்துல நிம்மதியா வந்து உட்காந்துட்டு, அப்பாடி இன்னைக்கு நம்மளே பள்ளி நம்மளே சாப்பிடா போதும், புடுங்கல்லே வேண்டாம், நிம்மதியா சௌக்கியமா ஒரே ஒரு குழம்பு, எல்லா கிரமத்தையும் திருத்தி போட்டு எல்லா காயும் திருத்திட்டான் உட்காந்துட்டு. ஐயோயோ என்ன புளி ஊற போடல, ஐயோ சரி புளி ஊறப்படும், புளி ஊற போட்டாச்சு, வேற காரியத்தை பார்த்துன்னு வந்துடும், ஊறுற வரையும் வேற காரியம் பார்ப்போம், இதான் புருஷ லட்சணம், ஊறுற வரி ஊறியாச்சு, ஆ ஊறிவிட்டேன் நல்லா கரைச்சாச்சு, ஆ போடு ஏத்தியாச்சு, கரைச்சி என்ன பண்ணும், பொடி போடுவாளே, ஆ தேரு டப்பா, ஐயோ என்ன டப்பா தான் இருக்கு, சரி பக்கத்தில் சாத்துமே இப்படியா இருந்தால் போதுமே சமாளிக்கலாம், அதை ஒட்டி ஏதாவது சமாளிச்சு பார்க்குறேன், அந்த டப்பாவும் காலி, நல்லா மாவு இருக்கு, குழம்பு மாவு இருக்கு, ஐயோ புளி குழம்பு மாவு என்னடா பண்ணுறது ஒன்றும் புரியலையே, வெறும் புளி போச்சுன்னு இருக்கேன், ஐயோ என்னி ஏண்டி டவரே கிடைக்காது, ஏண்டி ஏண்டி இல்லை எத்தனை டீ எத்தனை டீ போட்டாங்க, அந்த டீல ஒன்றும் கிடைக்காதுங்க, டவரே கிடைக்காது, டீ இல்லை டவர் இல்லை, அங்கே எங்கேருந்து இந்த டீ போகிறது போகாது, அவ்வளோதான் போட்டு பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. அப்போ தான் ஐயோ அன்னைக்கு அம்மா சொன்னான், எதுக்கும் அவசரப்படாத அவசரப்படாதன்னு சொன்னாலே, இப்படி அவசரப்பட்டோமே, இப்படி தனியாக மாட்டின்ட்டோமே அப்படிங்கிற மாதிரி. எம்பெருமா என்ன பண்ணுறான், நீ சீட்டு எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க எடுக்கணுன்னு, கை ரெண்டு ரத்தம் வராரு எம்பெருமா, அப்படி அவன் சம்ஹாரம் பண்ணுது. வந்து பார்க்குறானாம், அங்கே முக்குளம் திருமுக்குளம்னு ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்தில் உட்காந்துன்னு கையை அலம்பிக்கிறான், அப்படி செய்யப்பா நான் கையை அந்த தடாகத்தில் அலம்பிக்கிறான், அலம்பிந்து அந்த கரையில் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கான் வராகன். அப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் ராமாயணத்தில் எப்படி ஒரு வேடுவன் வந்து மகரிஷி ஆகி நமக்கு ராமாயணத்தை உபதேசம் பண்ணானோ அதே ரீதியில் இங்கேயும் சம்பிரதாயத்தை எம்பெருமான் ஒரு வேடுவன் மூலமாக பண்ணுறான். நான் ஞாபகம் வச்சுக்கணும், அவன் என்ன சொல்றான், எனக்கு சேத்தனம் எல்லாமே வசதி தான், எல்லா சேத்தனம் சேத்தனம் எல்லாம் பாரபட்சம் கிடையாது, நீங்க அவாவா தர்மத்தை அவாவா அனுசந்தானம் பண்ணணும், பிராமணன்னா சந்தியாவந்தனம் பண்ணணும், பிராமணன் இல்ல பிராம சத்திர வைஸ்ரம் மூணு பேருக்கு உண்டு, விட்டுட்டா அவா விட்டுட்டா அவ போனது போற, நமக்கு இருக்கிற சொச்சத்தை நம்ம காப்பாத்தின்றே ஆகணும், இதனால தர்மம் குலைஞ்சதுனால என்னாச்சு, நம்மாத்து பொண்ணுகள்லாம் தூக்கின்னு போறான், நம்மாத்து பொண்ணெல்லாம் ஏன் தூக்கின்னு போறான், நம்ம தர்மத்தை விட்டு நம்ம சந்தியானம் பண்றோமா, முதல்ல ஒரு காயத்ரி தேவி ஒரு தபஸ், நமக்கு ஒரு ஞானம் பேசிக் ஞானம், அந்த பேசிக் ஞானம் நம்மகிட்ட இல்லை, அதையே நம்ம குழந்தைகள் நம்ம இன்சிஸ்ட் பண்ண மாட்டேங்கிறோம், என்ன பண்றோம், ராத்திரி ஃபுல்லும் படுறேன் நன்னா படுறேன் நன்னா படுறேன், காத்தால ஏந்துப்பான் 6 மணிக்கு 7 மணிக்கு ஸ்கூல் போனேன், இப்பதான் நான் ஒரு குழந்தை வந்து சொல்லிட்டு அதான் சொன்னேன், இந்த மாதிரி பண்ணவே பண்ணாத, 100 மார்க் அதுல வந்தாலும் வேண்டாம், 50 மார்க் வாங்கினாலும் காத்தால ஏந்து படி, இது பின்னால உனக்கு உபயோகப்படும், நீ உட்கார்ந்து எல்லாத்தையும் திணிச்சு ராத்திரி ராட்சச வேலை அசுர வேலை, அசுர வேலையில் எந்த காரியம் பண்ணாலும் உருப்படாது, எல்லளவு சந்தேகம் இல்லை, ஒரு நல்ல நேரம் பார்க்குறோம் நல்ல நாளே அம்புள்ள என்ன பண்ணுவா, உடனே பெரியவாள்லாம் கேட்டேன்னா சும்மால எந்த தோஷமும் கிடையாது, உஷத் வேலை எந்த தோஷமும் கிடையாது, எல்லா காரியத்தையும் பண்ணுவேன், கொண்டு போய் மாட்டு பொண்ண கொண்டு போய் ஆற்றுல கொண்டு போய் அவாத்துல கொண்டு போய் சேர்த்து விடுவார், அவத்துல கொண்டு போய் விட்டுவா, அப்பேற்பட்ட வசத்தியான வேலை பும்மால வேலை, வேலையை பார்க்கணும், அந்த பும்மால வேலையை ஏந்து படிக்க சொல்லுங்க குழந்தைகளை, ராத்திரி டீ காஃபி பூஸ்ட் பன்னன் கொடுத்துண்டு என்ன ஆகும், அகாலத்தில் சாப்பிடவே கூடாது, வியாதி வந்துடும், குழந்தைய நான் இப்படிலாம் பார்த்துக்கிறேன் இப்படிலாம் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இந்த குழந்தை இவளுக்கு முன்னாடி பெட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவான், இத்தனையும் சாப்பிட்டு முதல்ல அதுதான் பெட்டுக்கு போவோம், சோடா புட்டி ராத்திரி படிச்சா ராத்திரி இயற்கையான வெளிச்சமா கிடையாது, செயற்கையான வெளிச்சம், இதுல படிச்சா என்ன ஆகும், போயிடும் விழி போயிடும், விழிச்சு விழிச்சு படிச்சா விழி போறதோட ஐ ஆபரேஷன் சோடா புட்டி போட்டு படிப்பான் உட்காந்துட்டு, அதனால குழந்தைகள் என்ன பண்ணுங்க, பும்மால வேலையில இருந்து படிக்க சொல்லுங்க, அந்த மாதிரி வராக க்ஷேத்திரம் வில்லி கண்டன் என்பதாக ரெண்டு அப்படி வேடுவர்கள், அவர் மூலமா சம்பிரதாயத்தை எம்பெருமான் கொண்டு வரான், என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேரும் இப்படி ஓடி வரா வேட்டையாடுறதுக்கு வர்றச்சே, அந்த வில்லி என்ன பண்றான், தன் தம்பியை கண்டனை நியமிக்கிறான், போய் வேட்டையாடிட்டு வாடா எனக்கு முடியலங்கிறான், போனவன் சிங்கம் அடிச்சு கொடுத்து சிங்கம் சாப்பிட்டு கொடுத்து அவனை, ரெண்டு பேரும் அந்யோன்யத்தில் ரொம்ப ஈடுபாடு உண்டு, ஐயோ என் தம்பி காணவே என் தம்பி காணவே போறான், அங்கே போய் பார்த்தா அடிபட்டு கிடக்கான், ஐயோ இப்படி ஆகிப்போச்சே இப்படி ஆகிப்போச்சே, நான் என்ன பேருக்கணும் நான் என்ன பேருக்கணும், உட்காடுறான் அங்கேயே உட்காந்து தபஸ் பண்றான், எனக்கு என் தம்பி வேணும், எனக்கு என் தம்பி வேணும், எனக்கு என் தம்பி வேணும் உட்காந்து தவறு சொல்லிட்டு இருக்கான். அதிலே அலப்பரியாரமுதை அரங்கம் மேய, அந்த அரங்கநாதன் கீழே உட்கார்ந்துருக்கானா அப்படி சாட்சாத்தாக புத்துல படுத்துட்டு இருக்கான். எம்பெருமான் என்ன பண்றான், இவன் கனவுல வந்து சொல்றான், அப்பாடா கீழே நான் இருக்கேன், வசத்தியான சாட்சாத் மகாவிஷ்ணு சிவன் நாராயணன் என்பதாக பரதத்துவம் சொல்லுவார் அப்படிங்கிறாராம். உடனே நான் என்ன பண்ணணும் சாமி, உனக்கு உன்னை பார்த்தா பெரிய கடவுள் மாதிரி தெரியலையே அப்படிங்கிறான. ஆமாண்டா உனக்கு எல்லா வளத்தையும் தரேன், நீ இன்னிலேருந்து ராஜாவாயிடலாம் அப்படிங்கிறான். அப்படியா, அதெல்லாம் எங்க இருக்கு, எனக்கு கோயில் கட்டினேன்னா அதெல்லாம் பண்ணுவேன். ஐயோ, அந்த சாமர்த்தியெல்லாம் எனக்கு ஏது, நான் ஏதோ அம்பெடுத்து பட்சியும் மிருகங்களையும் அடிச்சு சாப்பிட்றவன், எனக்கு என்ன தெரியும், உனக்கு எல்லா நலன்களும் கொடுக்கறேங்கிறானா, ராஜ்யத்தை ஸ்தாபிதின்னு அவனுக்கு கொடுக்குற ஆக்கிய கொடுக்குறார். நீ உட்கார்ந்துட்டு இருக்கிய, அதுக்கு பின்பக்கம் பாரு, பொத்து இருக்கு, புத்த நோண்டு, நான் முதல்ல அம்பிடுவேன், எனக்கு கீழன்னு தோண்டு, உனக்கு எல்லா அளப்பரிய ஆரம்பம் கொடுத்த ராஜ்யத்தையே ஸ்தாபிதப்படுத்தினாம் ஸ்ரீவில்லி புத்தூர். வில்லியினால வந்த புத்தூர் ஸ்ரீவில்லி புத்தூர் என்பதாச்சு. அப்பேற்பட்டதான வசந்தமான அந்த ஸ்ரீவில்லி புத்தூர்ல வானில் மால் கருடவாக நாய் தோன்ற, எம்பெருமான் என்ன பண்ற, ஆஹா ராஜ்யம், நல்ல ராஜ்யம் கிடைச்சிருத்து. உடனே என்ன பண்றாங்க, இங்கிருந்து தாயார் கருடாழ்வான திரும்பி பாக்குறா, ஏய் நீ போறா, நீ தாண்டா இனிமே சாபிதம் பண்ணணும் எனக்கு சம்பிரதாயத்தை அப்படிங்கிறானா. அப்படியே ஆக்கிய அப்படிங்கிறானா, நேர மறு பேச்சு பேசல, நீ போய் நம்மளா இருந்தா என்ன பண்ணுவான், ஏ கொஞ்சம் கீழே இறங்கி உட்காடுற அப்படிங்கிறோம். உட்காந்து உடனே நீ யார், என்ன பார்த்து சொல்றதுங்க, நீ வேணா கீழே இறங்கி போய் உட்காந்துக்கோ. யார சொல்றது, அப்பாவ அம்மாவ இல்ல நம் தம்மையன, அங்க அப்படி இல்லையா. உடனே சொன்ன உடனே என்ன பண்ணா, பெரிய திருப்படி சொப்பனு கீழே உழுந்துட்டான். யோஜனையா பண்ணல, எங்க போய் பிறக்கணும் என்ன பண்ணணும் அதெல்லாம் கேட்கவே இல்லை. தாயார் கீழே போய் சொன்னதுதான் தாமசம், கீழே போயிட்டான். சுச்சோ, இவனை கீழே போய் சொல்றோமே, ஒரு நல்ல இடமா வேணுமே, பறக்க பறக்க பாக்குறா கூகுள குருக்குறதுன்னு சர்ச் பண்றான். ஆஹ், நம்ம முன்னாடியே அனுப்பிச்சோமே, நம்ம மாத்துக்காரு எங்கயோ தபஸ் பண்றாரு, எங்க வர அகக்ஷேத்திரம், ஆ ஸ்ரீவில்லிபுத்தூர், ஆ கரெக்டா லொகேஷன், உடனே கூகுள் மேப்ப அப்படி அமிச்சு அவனுக்கு அமிச்சு விட்டான். நேர ஆன்லைன்ல கொடுத்தாச்சு, அவன் கீழே போய் லேண்ட் ஆச்சு, ஆ இந்த இடம் தான் கரெக்ட், வந்தாச்சு, வந்து சேவிக்கிறான். உடனே பிரகிருதி விசேஷத்தினால அப்படி பெரியாழ்வார் பக்தர் வீரனாக அவதாரம் ஆகி எம்பெருமானுக்கு நித்தியம் பூமாலையோட பாமாலைன்னு அப்படி பாமாலையெல்லாம் சொல்லி எம்பெருமானுக்கு பூமாலை சாத்திட்டு அழகா நந்தவனம் அமைச்சு திருத்துறா கங்கிரம் பண்ணின்றந்தேர். அப்பேற்பட்ட அந்த மகாதன் பாவருக்கு எம்பெருமான், உனக்கு ஒரு குழந்தை தரேன், சம்பிரதாயத்தை சம்ரட்சணம் பண்றதுக்காக குழந்தைய வளர்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படிங்கிறானாம். ஆஹா, ரொம்ப ஒரே சந்தோஷம், ஒரே சந்தோஷம், சந்தோஷத்தையே ஆத்துவாசல்ல வந்து தோட்டத்துல போய் திருப்பி திருத்துறா கட்டுறார். என்னன்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம், உடனே ஸ்வீட்டோடு கொண்டாடு, பர்த்டே வந்து இன்னைக்கு எனக்கு பர்த்டே, உடனே ஸ்வீட்டோடு ஏதோ ஒரு ஸ்வீட் எடுத்து கையில கொடுக்குறோம்னா ஸ்வீட்டு தான் கெடுதல், முதல்ல கெடுதல் தான், பல்லு போயிடும், பல்லு போச்சுன்னா என்ன சப்தம் போச்சு, சப்தம் போச்சுன்னா எல்லாம் போச்சு, சப்த நாடி இறங்கி போச்சு. ஆனா அங்க என்ன பண்ற, துளசியை கொடுக்குற, என்னன்னா துளசியை கொடுத்தா உடம்புக்கு நல்லது, நமக்கு ஞானத்தை கொடுப்பான், ஜீரணத்தை கொடுக்குறான், உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்குறான், இந்த மாதிரி. அதனால உடனே என்ன பண்ற, திருத்துறா மாலைய மாலையை கட்டுவே சமர்ப்பிச்சோம்னா நமக்கு வசதியாச்சே அப்படிங்கிறத திருத்துறா கிடுக்குன்னு தொடுக்கிறதுக்காக திருத்துறா படிக்க போனா ஒரு குழந்தை அழுதுன்றது ரொம்ப அழகா தேஜஸ்வி புயாசமா. அப்படி சாட்சாத் மகாலட்சுமி எப்படி இருப்பாளோ அப்படி கோதே அந்த பூமாதேவியாக பூமண்டலத்துல கிடைச்சதுனால கோதாவாக அப்படி அவதாரம் ஆறாளாம். அப்படி தாயார் அவதாரம் திரு அவதாரம், உடனே கையால வாரி அழைக்கிறா, சுத்தி முக்கியம் பாக்குறா, ஏன் தோட்டம் யாரும் இல்லை இங்க, இந்த குழந்தைய நானே வளர்க்கறேன், கொண்டு போய் காமிக்கிறான் ஆம்பியாள்கிட்ட. ஆஹா, ரொம்ப அழகா இருக்க, நம்மளே வச்சுருந்தா எனக்கே அதான் தோணித்து, ஆனா யாராவது வந்து கேட்டா கொடுக்கணுமே தப்பு, நம்ம நம்மளது இல்லையே குழந்தை, கேட்டா கொடுக்கணும், சரி கேட்டா கொடுக்கலாம். அவர் சொல்றாரு, ரங்கம் கேட்டாலுடைய நான் யாருக்கும் தரமாட்டேன், அப்படி யாராவது கேட்கறதா இருந்தா ரங்கன் மூலமா கேட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறாளா, சரி அப்படியே ஆகட்டேன்டி, பிராமணம் உடனே ததாசுன்னு சொல்லிட்டாரோ, நான் பிராமண வாக்கு பலிக்கும். அது யாரு, பெரிய திருவடியாச்சே வாக்கு பலிக்காம இருக்குமா அந்த ரீதியில. எம்பெருமான் துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதிரி நாலொரு மேலும் போதிடும்னா எம்பெருமான் ஆண்டாள் அப்படி வளர்ந்து கண்முகத்தை சுட்டி தூங்க தூங்க தவங்குவோம் அப்படின்னு ஆழ்வார் அப்படி பாசுரங்களா பாமாலைகளாம் சமர்ப்பிச்சு மாணிக்கம் கட்டி வைர விடை கட்டி ஆணி பொன்னார் செய்தவன் அச்சிரதத்தில் தேனி உனக்கு பிரமன் பொழுதந்தான் மாணிக்குறவனே தானேலோ வையமலந்தானே தானேலோ. இதுதான் வையமலந்தார். பொம்மநாதி குழந்தைய கொண்டாடுற நம்ம எல்லாம் என்ன பண்ணும், ஆம்பளை குழந்தைனால ஆகி போறது. இது என்ன ஒரு தடவை கொடுத்துட்டு போற ஆண்டுகள் இப்பதான் மூச்சா மாத்தி இருக்கேன், ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துக்கிறேன், தூக்கி விடுப்புல வச்சுக்கோங்க. சரி சரிடி, அதெல்லாம் எனக்கு வழக்கம் கிடையாது, பழக்கம் கிடையாது, இருந்தாலும் வச்சுக்கிறேன் அப்படின்னு அப்படிதான் முதல்ல தூக்குவான். இவன் எப்ப தூக்குறானோ அப்பதான் ஜெட்டி அவுத்துட்டாலண்ணா சைன்னு மேலேந்து தலையேந்து கீழே பீச்சு அடிக்கும். ஒன்னு விடாது, ஒருத்தான் பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம், நேர கீழேந்து மேல தூக்கி அடிக்கும் அது கரெக்டா எல்லாத்துலயும் போட்டுடும். ஐயோ ஆபீஸ் போகணும்னு நினைச்சேனே, எல்லா சட்டையும் இப்படி பாழாச்சே பாழாச்சே அப்படிமா என்ன பண்றது, திருப்பி கொடுத்துட்டு வேற ரசம் மாத்திருந்தா போகணும். வசத்தியான அளவும் அதெல்லாம் கிடைக்கணும், அந்த மாதிரி சிதியெல்லாம் கிடைக்கணும், அதுக்கெல்லாம் தபஸ் இருக்கணும். அதெல்லாம் இந்த காலத்துல தெரியல, அதெல்லாம் நம்ம ருச்சி கொடுக்கணும். நம்ம சின்னவாளுக்கு குழந்தைகளுக்கு ருசியை கொடுக்கணுமா, அப்படி குழந்தைய வாரி அரைச்சுண்டா அரைச்சுண்டு அப்படி மாணிக்கம் கட்டிலேருந்து வாரணம் பையன் என்று ஊறுவது போல அப்படி இப்படி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி எம்பெருமான் இப்படிதான் இருந்தான், எம்பெருமான் இப்படிதான் இருந்தான், எம்பெருமான் இப்படிதான் இருந்தான்னு அப்படி செக்கச்சவந்த குழந்தைய என்ன கண்ணங்கரேன்னு ஆக்கிட்டா. ஏன்னா கிருஷ்ணானுபாவம், கிருஷ்ணனை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி வளர்த்தாரோன்னு பரிகார பாருங்க. எங்கேயான ஒரு பெருமாளை வெளிய பெருமாளை சொல்றதுக்குன்னா திருப்பி கிருஷ்ணன் தான். ரங்கநாதன் சொன்னாலும் கிருஷ்ணன் தான், யார சொன்னாலும் கிருஷ்ணன் தான், நாராயணனே சொன்னாலும் கிருஷ்ணன் தான், திருப்பி கிருஷ்ணன் தந்துனுப்பார் பெரியார். அவ்வளோ கிருஷ்ண பக்தி அவருக்கு. அந்த மாதிரி கிருஷ்ண சிலேஷம் ஏற்பட்டதுனால அப்படி குழந்தை ஆண்டால் அவதாரம் ஆனாலாம் வசத்தியா 5 வயசா எடுத்து இனிமே அவளுக்கு நாளைக்கு நிறைய காரியம், அதை நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு இனிமேல் இதுக்கு மேல உட்கார முடியாது நம்மளாலையும், ஆண்டாளுக்கும் இது சொல்றதுக்கு பொறுமை இல்லை, இதுக்கு மேல போதும் அப்படின்னு நிறுத்திட்டாலாம். அந்த ரீதியில வசத்தியான பஞ்ச சம்ஸ்காரத்திலிருந்து அத்தனையும் காமிச்சு கொடுக்கறான். மந்திர சம்ஸ்காரம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு 3 இடத்துல காமிச்சு கொடுக்கறான், கேசவான்னு 3 இடத்துல காமிச்சு கொடுக்கறான், நாராயணான்னு 3 இடத்துல காமிச்சு கொடுக்கறான். கொடுத்து கொடுத்து 3 தடவை சொன்னா மந்திரம் ஆச்சாரியனே நமக்கு தேவையில்லை அந்த அளவுக்கு. அதுக்காக இப்ப ஆச்சாரியன் விட்டுற வேண்டாம், ஒன்னும் தியாஜியம் பண்ணுங்கிறது இல்ல. பொதுவா சொல்றேன், இந்த ஆச்சாரியன் அப்படி அந்த ஆச்சாரியன் அப்படின்னு சொல்றா கூட, நீ வைஷ்ணவனா இருந்தா திருப்பாவை மட்டும் சொல்லு போதும், வேற எதுவுமே உன்னை கடத்திருக்கிறோம் அந்த திருப்பாவை மட்டுமே. ஆனா எந்த ஆச்சாரியன்னா புறம் சொல்லின்னு திருப்பாவை சொன்னா இல்ல, திருமந்திரத்தை சொன்னாலும் இல்ல, அந்த ஆச்சாரியனே வந்து உனக்கு மோட்சம் தரையும் சொன்னாலும் பிடிக்காது, நிச்சயம் பிடிக்காது. ஆச்சாரிய நிந்தனை நிச்சயம் பிடிக்காது. ஆச்சாரியன் உடம்பு சரியில்லாம இருக்கார், அவர் எங்க போறார் இங்க வர்றார் அப்படின்னு சொல்றதே அபச்சாரம். அடுத்த ஆச்சாரியன் தானே, என்ன என்ன நேர ஆச்சாரியன் அவர் தானே, அவர் எப்படி இருக்கார் பேர், உனக்கு என்ன இருந்தீங்க மூட்டு வலி திருக வலி, உனக்கு முதலே ஒன்றும் தெரியல, உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேண்டாமா, சரி அவருக்கு ஏன் இப்படி வருது அப்படின்னா, அவர் தான் சன்னியாசி ஆச்சியா, கொஞ்சம் யோஜனை பண்ணுங்களேன், சன்னியாசி எல்லாத்தையும் விட்டு வந்துட்டே ஏன் போறார் ஹாஸ்பிட்டலுக்கு, நீ பண்ண பிராரப்தம் தான், இத்தனை பாவத்தை கொண்டு போய் அவர்கிட்ட போய் சமர்ப்பிச்சு விட்ற, நேரம் போய் சேவிச்சுடுற, திருஷ்டானமா சேவிச்சுட்டு ஆச்சாரியா அங்க அங்க உண்டி அங்க உண்டி வந்துடும், வாயில எல்லாம் வந்துடும், அது எப்படி வரும், உள்ள ஹிருதயத்துல இருந்தே வரும் அங்க உண்டி. அவன் வந்து எல்லா பாவத்தையும் ஏத்துக்கிறதுக்கு மட்டும் அவன் வேணும், ஏன்னா அந்த காலத்துல பார்த்தாலும் மூட்டை தூக்கிடுவான், அசத்தமா தூக்கிடுவான், தூக்க முடியாம பார்த்தா வழி நடையில ஒரு கல் வச்சிருப்பான், இந்த காலத்துல எல்லாம் எல்லாம் பேர் தூக்கி போட்டாச்சு, அதுல அப்படி மூட்டை இருக்க ஆப்பா அடே அப்படிமா, அந்த கல் அப்படி தாங்குவோம், கல்லா இருந்த ஆச்சாரியன் மூட்டையை தாங்கி தாங்கி தாங்கி தேஞ்சு போடுவான். அந்த மாதிரி ஆச்சாரியன் தேர வச்சது யாரு, சேத்தனானே நீ, அப்பாவை தெரியாது அம்மாவை தெரியாது குருவை தெரியாது, யாருக்கான நீ பெருமாவை தெரியுமா அதுவும் தெரியாது, என்னதான் தெரியும் உனக்கு, எல்லா பாவத்தையும் சம்பாதிச்சு வண்டி வண்டியா சம்பாதிச்சு கொண்டு போய் ஆச்சாரம் தருவடி அவர்கள் சமர்ப்பிச்சுட்டு நீங்க நன்னா இருங்க, எனக்கு கொடுத்துட்டு நான் நன்னா இருக்கணும், இதை கொடுத்துட்டே நீங்க நன்னா இருங்க வாங்கிடுவோம். ஆச்சாரியன் எப்பேற்பட்ட கைசடையா இருந்தாலும் எம்பெருமானே ரட்சி நம்ம பண்றச்சே, எம்பெருமானே என்ன பண்றா இந்த பக்கம் நீலாதேவியை பாக்கிறான், திரும்பி பாக்கிறான், பார்த்தோன்னு நீலாதேவி போனா போறதுண்ணா, என்ன மகாபாரி என்ன ஒரு சாதுவை பொண்ணா அப்படிங்கிறான். ஐயோ சாதுவை பண்ணிட்டானா அவன், அவனே மோசம் கட்டுனா, நீங்க சும்மா இருங்க, அவனே மோசம் கட்டுனா, இந்த ஜென்மத்துக்கு அவனுக்கு வந்து மோசம் கிடைக்காது, ஏன் அவன் பிராரப்தம் அப்படி, நான் 180 வயசு இருக்கணும்னு இருந்திருக்கு, இருந்து போவானே இப்பயே வந்துட்டானா, எப்படி இருந்தா நீ கொடுக்கறேன் கூட்டுட்டா, ஓ அப்படியா சரி சரி, அப்ப இதுக்கு ஒண்ணு டேலி ஆகும் டேலி எடுத்தோன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒன்னும் பிரச்சனை, ஒரு பிரச்சனை இல்லண்ணா, நான் தான் இருக்கேன்னா இல்ல அவரையும் சமாயம் அத்தனையும் நான் பாத்துக்கிறேங்கிறான் தயாதேவி. அதனால பெருமாள் மோசம் கொடுக்குறானா அந்த மாதிரி அப்படி சாத்வீகனா இருக்கணும். அதை விட்டுட்டு எண்பது ஆச்சாரிய பக்கத்தையே கொண்டு போய் பாவத்தை கூட்டப்படாது. ஆச்சாரியா என் புண்ணியத்தையும் சேர்த்து எடுத்துக்கோங்க, என் பாவம் வரக்கூடாதுங்கிற புத்தியை, பாவம் பண்ணக்கூடிய புத்தியை எனக்கு வரக்கூடாதுங்கிற ஸ்திதியை கொடுங்கன்னு பிரார்த்திக்கணும். பிரார்த்திக்கிறோமா என்ன, கோடி கோடியா சம்பாதிக்கணும், அவனை ஏமாத்தி இவனை ஏமாத்தி கோடி கோடியா சம்பாதிச்சு ஆச்சாரியா ஒரு நாளைக்கு உங்க பிச்சைக்கு கொடுத்துறானே அதை சாப்பிட்டு இன்னும் ஏறும். இவன் சேர்க்கிறதுனால பாராது சம்பாதித்து கொண்டு கொடுக்கறான சொத்து, அது மூலமா ஏறும். ஐயோ பாவம் என் குழந்தை நல்லா தெரியும் ஆச்சாரியனுக்கு இந்த பாவி சண்டாளம் வந்து சேவிக்கிச்சியே எனக்கு இத்தனை பாவம் வந்துரு போடுறதே அப்படின்னு தோணும். ஆனா அது அது க்ஷண நேரத்தில் மாறி போனோம். ஏன்னா கலி முதல்ல காமிச்சு கொடுப்பான், அது சண்டாளம் சேவிக்கிறான் நீ பார்த்துக்கோ அப்படிம்பா. அப்படியும் பண்ணானா ஆச்சாரியத்துவம் பெறும். ஆச்சாரியத்துவம் பண்ண ஐயா எனக்கு ஜாலி கலி புருஷன் ஏறி உட்கார்ந்துருவான் மேல. இதுக்குதான் பார்த்துருக்கா பாஷ்யக்காரியே திருநாட்டு காமிச்ச மகா சாமர்த்தியசாலியாச்சு. என்ன பண்ண முடியும், நம்மளால என்ன பண்ணுது, காப்பாற்ற முடிஞ்சுதானே, யாராலையும் காப்பாற்ற முடியல. பக்கத்துல இருந்து கதறி எழுது நம்ம கதறி எழுதாதான் வரப்படாதே. அதனால நம்ம என்ன பண்ணணும், ஆச்சாரியன் போச்சு பாபம் செய்யக்கூடிய ஸ்திதி இனிமேல் வரக்கூடாதுன்னு பெருமாளை பார்த்தாலும் ஆச்சாரிய பார்த்தாலும் கேட்கணும், பெருமாளை பார்த்தாலும் கேட்கணும், உடம்பு நல்லா இருக்கணும் இல்ல, இதெல்லாம் கேட்டாலும் உடம்பு எல்லாம் நல்லா இருக்கும். அந்த ஸ்திதியில ஆச்சாரிய ஸ்தானத்தை ஏற்றிருந்து தாழ்ந்தால் நமக்கு எல்லாரையும் காமிச்சு கொடுக்கிறாராம். புருஷாகார பூதையாக இருந்து நமக்கு காமிச்சு கொடுக்கிறார். பூர்வம் இப்படியா இருந்து திருவாரி போராட்ட ஜகத்தொழித்தாழ்வாரியே திருப்போகை முப்பதும் செப்பினாழ்வாரியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த வெண்பிள்ளை வாரியே பெரும்போதூர் மாமணிக்கு பின்னால் வாரியே 143 இழந்தே கண்ணி வந்தளித்தாழ்வாரியே மறுநாளம் திருமல்லி வளநாடு வாரியே ஒன்பது வை நகர்கோதை மலப்பதங்கள் வாரியே ஒராதரம் ஸ்ரீமதே கோபாலதேசிக மகாதேசிகாய நமஹ. அவாவா ஆச்சாரிய நிச்சயம் அவாவா கொண்டாடணும், எல்லளவு சந்தேகம் இல்ல. அந்த ஸ்திதியில பெங்களூர் சஞ்சாரம் புதுசா போனோம், அங்க காலதேச வர்த்தமானம் புரிஞ்சிருந்தோம், ஹைதராபாத் அப்படி இருக்காதுன்னு நினைச்சது தப்பா போச்சு. ஏன்னா காத்தால முக்கால் மணி நேரத்துல வந்துட்டா, இன்னொரு கால் மணி நேரம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு ஒரு ஒன்னேகால் மணி நேரத்துல வந்துடலாம்னு நினைச்சுன்னு கிளம்பினது மகா தப்பா போச்சு. சாயந்தர வேலை டிராபிக்ல மாட்டின்னு இவ்வளவு நேரையாயிருது. அதனால நாளையிலேருந்து கரெக்டா டயத்துக்கு ஆரம்பிச்சிருவோம், டயத்துக்கும் முடிச்சிருப்போம், அதுல எல்லாரும் சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக அவசியம் நாளைக்கும் இந்த பிரசானுபாவத்தை அனுபவிக்குமாறு எம்பெருமான் ஆச்சாரியன் திருவடிகாரில் பிரார்த்திக்கிறோம். ஏன்னா இந்த புத்தி கிடைக்கிறது கேட்கணும், சோத்ரேஷுசா முதன் சரந்தின்னு சுவாமி தேசன் நமக்கு கொடுத்திருக்கார். அது எதை கேட்டாலும் நல்லதை கேட்கணும், நல்லதை கேட்டால் தானே முதல்ல பாகக்கா கசக்கத்தான் செய்யும். இன்னைக்கு டயாபெட்டிஸ் அத்தனை பேரும் பாகக்காய் தேடி ஓடுறாள், ஏதாவது எல்லாம் ருசியா இருக்கான்னு அதுல பாகக்கா, அதுதான் சம்பிரதாயம், அப்படிதான் பாகக்காயா தான் இருக்கும். சாப்பிட சாப்பிட உடம்புக்கு நல்லது, கேட்க கேட்க கேட்க உடம்புல உள்ளுக்குள்ள ரத்தத்தில் அணுகுல ஏறும். நம்ம ஹிந்து தர்மத்தை காப்பாத்தியானோம், ஹிந்து தர்மத்தை காப்பாத்தியானோம்னா நம்ம சம்பிரதாயம் என்ன தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அடுத்த சம்பிரதாயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது, அவளை பத்தி நம்ம குறைசலின் இருக்க வேண்டாம், எதுவுமே தேவையில்லை. யார் சிமன் நாராயணன், யார் நாராயணன், நாராயணனே நமக்கே பிரயோஜனம் தாயார். முதல் பாட்டிலேயே அப்படி முதிரை குத்தி கொடுத்துட்டான். முதல் ஸ்லோகத்துல பாஷ்யகர் மங்களாசாசனம் பண்ற மங்களத்தை முதல்ல கொடுக்கிறார். ஆனா தாயார் என்ன பண்ற, முதல்லே நாராயணனேன்னு அஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ற. அப்பேற்பட்ட மகத்துவான கோதா கீதம், கீத பலன் நம்பிடுவான், நம்பாடுவான் எப்படி கீத பலத்தை கொடுத்து ஒரு பிரம்மராட்சசரை காப்பாத்தினானோ அந்த கீத பலத்துக்கு அவ்வளவு பலம் உண்டு, சக்தி உண்டு. கீதம் ராமநாம சங்கீர்த்தம் என்பதாக, கோவிந்த நாம சங்கீர்த்தம் என்பதாக, அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு இங்க தயார் காமிச்சு கொடுக்கிறார். மேற்கொண்டு நாளிலிருந்து ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு விதமா அனுபவிப்போம். சுவாமி தேசிகனை இன்னைக்கு பூர்வத்தில் அனுபவிச்சோம், இனிமே ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா சுவாமி தேசியன் 250 திருநட்சத்திரம் அவரை அனுபவிச்சு, அவருக்கு மூத்த மடக்கிளியான வெம்பெருமான் பாஷ்யக்காரரை கடைசியாக அனுபவிச்சு, நடுவுல தாயார் 2 கிளிய வளர்த்து கொடுத்த அந்த தாயாரும் கிருதஜ்ஞையோடு அனுபவிச்சு, நல்லதாக இந்த திருப்பாவ உபன்யாசம் மேலுக்கொண்டு பிரவர்த்திக்கும். என்பதில் எல்லாவது சந்தேகம் இல்லை. இப்ப ஏற்பட்ட ஸ்ரீவிஷ்ணு பேட்டி சமர்த்தியா அமைஞ்சிருக்கு, நல்லதா இருக்கு. இதே இன்னும் வளர வளர வளர புனக புனக என்பதாக அண்ணா வளருமா பிரார்த்திச்சுன்னு அமைகிறோம். ரவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசானே சிமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. சிமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.